श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां यग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणुनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये विशेषवित्पारिषदेषु नाथ विदग्धगोष्ठी समराङ्गणेषु जिगीषतो मे कवितार्किकेन्द्रान् जिह्वाग्रसिंहासनमभ्युपेयाः वन्दे लक्ष्मीहयग्रीवं पुरो मे मार्गदर्शकं हेनापक्वमतिर्नूनं किञ्चिद्भूता हि संस्कृता अच्युतसम्प्रदायान्मां च्युतं मुकुन्द मे गुरो अरक्षदनुकम्पाते पदमनुसराम्यहं पद्मनाभगुरुं वन्दे सदाचार्यमहं सदा कुलीनं धीशुशीलादि विग्रहं शुद्धवैदिकं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मरुक्म व्यामोहतस्ततितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतो सदयेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये शान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मसरसीरिह भृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिवरिष्टमम् तम् श्रीभङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये श्रीमद्वेदान्तयति कृपया रङ्गिणीनस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुघनम् शिष्टथा पूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गमुनिकरुणा रामानुजमुनिकरुणारब्धमोक्षाश्रमम् तम् सत्वस्तं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संशयामि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धं त्रयन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाध्येतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः अद्भुतं यस्य विक्रान्तं वेदवीथिविशोधने अपरं निगमान्धार्यं प्रपद्ये वीरराघवम् சீருண்டுதூப்புல் திருவேங்கடமுடையான் பாருண்ணச்சுண்ணபழமுழ்யுள் ஓருண்டுதானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேரப்போமலவும் வாழ்வு அடற்புல்லரசினும் அந்த நர்மாட்டினும் இன்னமுதக்கடல் பள்ளி தன்னினும் காவிரி உள்ளம் முகந்த பிரான் இடைப்பிள்ளையாகி உரைத்தது உரைக்கும் இதிவரணார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே எதிவரனார் மடைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே அனிஷம் பஜதாம் அனன்ய பாஜாம் சரணாம் போருகம் ஆதரேன பும்சாம் விதரன்யபிருதம் விபூதிமிஷ்டாம் ஜயராமானுஜதங்கதாம் நித்யம் புவினோ விமதான் த்வதீய சூக்திஹி குலிஷீபூயகுதிருஷ்டிபிஃ சமேதான் ஷகலீகுருதே விபஸ்சிதேத்யா ஜயராமானுஜ சைலசைலசிங்கே ஸ்ருதிஷு ஸ்மிருதிஷு பிரமாணதத்வம் கிருபயா லோக்ய விசுத்தயா ஹி புத்யா அகிருதாஸ்வதயேவ பாஷ்யரத்னம் ஜயராமானுஜ ஹஸ்திதாம்னி நித்யம் ஜய மாயி மதாந்தகார பானோஹோ ஜய பாஹ்ய பிரமுகாடவீ குஷானோ ஜய சம்ஷிதா சிந்துஷீதபானோ ஜய ராமானுஜயாதபாதுஷுங்கே ராமானுஜ சதுஷ்லோகீம் யஃப் படேன்யதஸ் சதா ப்ராப்னுயாத் பரமாம் பக்திம் இதி ராஜபதாப்ஜயோ. ஸ்ரீ ராமானுஜ சதுஷ்லோகி இது கடைசியா வாசிச்சது அனந்தாழ்வான் சாதிச்சது. நமசபாயை எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒருவர்களாலும் உபன்யாசத்தை முடிக்கச்சு அப்படி எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, எல்லாத்தையும் சொன்ன மாதிரி இருக்கு. நாளைக்கு தான் விஷயம் இருக்கா என்னன்னு தெரியலையே. ஏன்னா தெரிஞ்சது கம்மி, அதனால எல்லாத்தையுமே சொன்ன மாதிரி இருக்கு. நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற எண்ணம் வரும் உபன்யாசம் முடிச்ச உடனே. ஆனா பெருமாள் என்ன பண்றாரு, யார் மூலமாவது ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கிறார். இத சொல்லுங்க, இத சொன்னா அண்ணா இருக்கும். யாராவது ஒருத்தர் மெசேஜ் பண்ற, நேர்ல பார்த்து விஜ்ஞாபனம் பண்ற. அது மாதிரி நேத்துக்கு சுவாமி ஒரு விஷயத்த முன்னிட்டு இத சொல்லுங்க சொன்னா அண்ணா இருக்கும் ரெண்டு மூணு விஷயத்த சொன்னார். லிங்க் பண்ணி அதை வச்சுட்டு இன்றைய தினத்து உபன்யாசத்தை ஆரம்பிச்சிடலான்னு ஒரு எண்ணம் தோன்றது. இன்றைய தினம் ஏழாவது நாள் இல்லையா, இந்த பாக்ய நகரத்தில் இருக்கக்கூடிய தேசிக சபா நடத்தக்கூடிய இந்த உற்சவத்தில் ஏழாவது நாள். நம்ம சம்பிரதாயத்தில் பிரம்மமானது எப்பவுமே சகுணம். சகுணம்னு சொன்னா குணத்தோடு கூடியது, அனந்த கோடி கல்யாண குணங்கள் அந்த பிரம்மத்துக்கு உண்டு எப்பவுமே. ஏன்னா குணமில்லாத வஸ்துவை நம்மளால எந்த பிரமாணம் கொண்டு தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு வஸ்துன்னு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு குணம் இருக்கணும், அப்பதான் அது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமே எந்த பிரமாணத்தினாலையும். வேதம் கூட எந்த குணமும் இல்லாத வஸ்துவை சொல்லவே சொல்லாது, ஏன்னா சொல்ல முடியாது, அது வார்த்தையால விவரிக்க முடியாது. அதனால்தான் அது குணங்கள் இல்லைன்றது வாதம் இல்லை. அதுக்கு இருக்கக்கூடிய குணங்களை இவ்வளவுதான் விவரிக்க முடியாதுன்றது நம்மளுடைய சம்பிரதாயம். அப்ப நிர்குணம்னு சப்தம் இருக்கேன்னு கேட்டா, நிர்குணம்னு சொன்னா தோஷ ராஹித்யம், தோஷமே இல்லாம இருக்கக்கூடிய தன்மையை நிர்குணம்னு சொல்ற வழக்கம். அப்ப குணத்தை முன்னிட்டுதான் எல்லா உபாசனையுமே. உபாசனைகளுக்குள்ள பல பேதங்கள் இருக்கு, அவைகள்லாம் அந்த குணத்தை முன்னிட்டுதான் பேதங்கள். நம்முடைய வேலை என்னன்னு கேட்டா, கர்த்தவியம் என்னன்னு கேட்டா, அந்த குணங்கள்ல ஈழது. ஈழதுன்னு சொன்னா அதுல அனுபவிச்சு அதிலேயே கிடக்கிறது. சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய திருவாமை பிரபந்தத்துல பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்கள கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும் பரலடிகள் மத்துரு கடவெண்ணை கலவெனில் உறவிடையா புண்டு இத்திரம் உருளினோடு இணைந்திருந்தேங்கியேழிவே. ஆயிரம் பாசுரம் பண்றதுன்னு ஆரம்பிச்சார். இந்த பாசுரத்தை பாடின உடனேவே ஆறு மாச காலம் மூர்ச்சையாயிட்டாராம். அந்த அனுபவத்திலிருந்து அவரால் மீள முடியல. பத்துடை அடியவருக்கு எளியவன், பக்தி இருந்தா பக்தி இருக்கிறவாருக்கு அடையறதுக்கு சுலபமா இருக்கானா எம்பெருமான். பிறர்களுக்கு அரிய வித்தகன், மிச்ச பேருக்கு காட்ட மாட்டான். அவன் யாரும் கேட்டா மலர் மகள் விரும்பும் நம் பெறல் அடிகள்னு போட்டிருந்தார். அப்படி இருக்கக்கூடியவன் மத்துரு கடவெண்ணை கலவெனில் உறவிடை ஆப்புண்டு. அந்த வெண்ணையே போய் அந்த வெண்ணைக்கு மேல ஆசைப்பட்டு அதை திருட போக அப்படி அந்த உரல்ல கட்டுண்டு இருந்தானே, இணைந்திருந்து ஏங்கியே எளிவேன்னு போட்டிருந்தார். அதான் சௌலபியத்தை சொல்ல வர்றார். அந்த குணத்திலேயே எப்படி ஆறு மாச காலம் எழுதி இருக்கார், ஆழ்ந்து இருக்கார். அதனால்தான் ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆழ்வார்னு பெயர். ஆழ்வார் அப்படின்னா பகவானுடைய கல்யாண குணங்கள்ல ஆழ்ந்து கிடப்பவர்கள், ஆழங்கால் பட்டவர்கள். குலசேகர ஆழ்வார் இருந்தார். புஷ்யத்தே எஸ் நகரே ரங்கயாத்திரா தினே தினேன்னு ஸ்ரீரங்கத்துக்கு வரத்துக்கு ஆசைப்பட்டிருந்ததாகவும், தினந்தோறும் யாராவது பாகவதா வந்துருவாளா அவளுக்கு கைங்கரியம் பண்றதுலயே தம்முடைய நாட்கள் போனதுனால டெய்லி அடியன் ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புறேன் ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புறேன்னு ட்ரெயின்ல டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பார், எல்லாம் கேன்சல் பண்ணோம். அவங்க வாட்டி ஸ்ரீமத் ராமாயணத்தை கேட்கறதுக்கு ஆசைப்பட்டு பிரவச்சனம் பண்றவங்களை கூப்பிட்டு கேட்டு கட்சி அதுல ஆழ்ந்து போயிடுறார். ஒரு கட்டத்துல யுத்த காண்டத்துல ராமன் தனியா இருந்து கொண்டு கஷ்டப்படுறான் அப்படின்ற கட்டம் வரைச்சு தன்னையே மறந்துடுறார். சேனாதிபதியை கூப்பிடுறார், உடனே சேனையெல்லாம் அனுப்பு அப்படிங்கிற, நீயும் போ ராமனுக்கு சகாயம் பண்ணிட்டு வந்து. அவர் இருக்கக்கூடிய அந்த பாவமே வேற. அப்ப சேனாதிபதியும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அடுத்த நாள் அவர்கிட்ட சேனையெல்லாம் போச்சு, ராமன் ஜெயிச்சுட்டான், ராமனுக்கு வெற்றின்னு சொன்ன அப்புறம்தான் அவருக்கு அந்த ஆஸ்வாசம் ஆச்சான். ஏன்னா அப்படியே அந்த அனுபவத்திலேயே மூழ்கி இருந்தவ அந்த ஆழ்வார்கள். அப்ப குணத்தை முன்னிட்டுதான் எல்லாமே அந்த திருவாரூரை பிரபந்தத்தை ஆழ்வார் ஆரம்பிக்கச்சு. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் ஆரம்பிக்கிற முதல்ல உயர் நலம். பொதுவா அகாரத்தில் ஆரம்பிக்கிற வழக்கம் ஒன்னு சுவாமி உக்காரத்தில் ஆரம்பிக்கிறார். உயர்வு அற ஸ்ரீமத் ராமாயணம் ஆரம்பிச்சவும் இரண்டாவது ஸ்லோகமானது கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியம் வந்து ஆரம்பிக்கிறார். யார் இந்த உலகத்துல குணங்களோடு கூடியவன், அப்புறம் யார் வீரியவான், தர்மஜ்யா கிருதஜ்யா சத்தியவாக்கியா திருடவிரதான்னு மேல போறது, சாரித்ரிணிச்ச கோயுக்தான்னு மேல போறது. அப்ப அந்த குணங்கள் இருந்தாதான் அந்த குணங்கள்ல ஈடுபட்டு காவியங்கள் இத்தியாதிகள்லாம் பண்ண முடியும். அதனால அந்த குணங்களை கொண்டே ஸ்ரீமத் ராமாயணமானது ஆரம்பிக்கப்படுறது. ஏன்னா எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் சொல்ல வந்ததுதான் ஸ்ரீமத் ராமாயணம். அதுல பாருங்க இளையவான் வந்து சொல்றார், லக்ஷ்மண சுவாமி லக்ஷ்மணன் சொல்றார், ராமனுக்கு தம்பியா பிறந்ததுனால அவர் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணல. அகமஸ்ன்யவரோ பிராதா குணைஹி தாஸ்யம் உபாகதஹன்னு சொல்ற, நான் அவருடைய சிறிய தம்பின்னு சொல்றார். சொல்லிட்டு சிறிய திருவடி கிட்ட சொல்றார், குணைஹி தாஸ்யம் உபாகதஹ, ராமனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கே அவைகள் அப்படியே அடியனை இழுத்து சுவாபாவிகமாவே அடியன் அவருக்கு தாசமா இருக்கேன் தாசனா இருக்கேன்னு சொல்ற. அந்த குணம் இல்லைன்னு தான் விபீஷணனும் ராவணனை விட்டு வந்தான். அவனும் தம்பிதான் இவரும் தம்பிதான், ஆனா அதை விட்டுட்டு இங்க வந்தார். அது மாதிரி அவ்வளவு கல்யாண குணங்கள் நம்முடைய எம்பெருமானுக்கு பிராட்டிக்கு எம்பெருமானாருக்கும் கூட மற்ற எல்லா ஆச்சாரியர்களுக்கும் அதே ரீதியில எல்லா குணங்களும் உண்டு. நமக்கு ஒரு சுபாவம் உண்டு, என்னன்னு கேட்டா தாசனா இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு தாசனா இருக்கும், அது காமத்துக்கோ குரோதத்துக்கோ, இல்ல ஒரு சினிமால ஹீரோவா இருக்கான், இல்ல கிரிக்கெட் ஆடுறான் ஒருத்தன், நமக்கு ஒரு காரியமும் இல்ல, அவன் பைசா வாங்குறான் அவன் ஆடின்னு இருக்கான். எவ்வளவோ பேர் பாருங்க அந்த கிரிக்கெட் அந்த அந்த ஆடுறவன் மேல ஒரு அவனுக்கே அடிமையாக்கிறது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட அவன் போட்டோ, தான் போட்டோ கூட போடுறது இல்ல, டிபியில அவ போட்டோ, ஸ்டேட்டஸ்ல அவ போட்டோ. அப்ப அப்படியே சிந்தனை பண்ணிட்டு இருக்க, சினிமாவில் நடிக்கிறவன் வெறும் நடிக்க தான் செய்யறான். அவனுடைய ரியல் சரித்திரத்தை கேட்டா நமக்கு ஜுகுப்சா தான் வருது, இவனா இப்படி இருக்கான் அப்படின்ட்டு. இருந்தாலும் பாருங்க அவன் மேல மோகம், காமத்து மேல மோகம், குரோதத்து மேல மோகம், நம்மளால மீள முடியல. கோபம் வந்துருச்சுன்னா நமக்கே என்னன்னு தெரியல, எல்லா நல்ல குணங்களும் இருக்கு ஆனா அந்த கோபம் வந்தா நம்மளால மீள முடியலையே, அதை விட முடியலையே. அப்ப இந்த ஜீவாத்மாக்கு தாசனா இருக்கிறதுன்றது ஒரு சுபாவமா இருக்கு, ஆனா எங்க எதனிடத்துல தாசனா இருக்கோன்றதா நமக்கு தெரியல. அப்போ ஒருத்தர் ஒரு பத்தியம் எழுதினார், ஆஷாயா கில தாசாயே தாசாஸ்தி சர்வலோகசிய ஆஷா ஆஷா தாசித்து ஏஷாம் வை தேஷாம் தாசாயதே லோகஹான். ஆஷா லோக தாசா இப்படியே வந்துட்டு இருக்கல, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஆசைக்கு எவர் அடிமையோ, யாரெல்லாம் ஆசைக்கு அடிமையா இருக்காளோ அவெல்லாம் அந்த லோகத்துக்கே அடிமை. ஏன்னா ஆசையை பூர்த்தி பண்ணிக்கணும்னா எத்தனையோ காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கே, அப்ப லோகம் சொன்ன வழியெல்லாம் நடந்துட்டு இருக்காவார். ஆனா எவர் ஒருவருக்கு ஆசை தாசியாக இருக்காலும், தாசியா இருக்கானா அதாவது அவர் ஆசையை வென்றவர் ஆறுது. அப்ப அவளுக்கு பாருங்க அந்த லோகமே தாசாயத்தே, அப்ப மொத்த லோகமும் அவளோட திருவடியில விழுந்திருக்கு. அதனே நம்ம சன்னியாசிகள் எல்லாம் பாக்குறோம், எல்லாரும் இவ்வளவு பெரிய பணக்காரெல்லாம் ஆசிரியிக்கிற, அதாவது உண்மையான சன்னியாசிகள், நிறைய பேர் பிளாக் பண்ணிக்காக எல்லாம் போய் பண்ற அந்த மாதிரி இல்ல, உண்மையா எத்தனையோ வெற்றிகள் இருக்கா அவளை போய் ஆசிரியிக்கிறாள் எல்லாத்தையும் விட்டுட்டு. எதனால கேட்டா அவளிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குணங்கள், ஆசையை வென்ற தன்மையே முதல் குணமா இருக்கு. அப்படி எதுக்கோ யாருக்கோ தாசனா இருக்கிறதுக்கு பதிலா எம்பெருமானுக்கோ எம்பெருமானாருக்கும் எம்பெருமானுக்கும் எம்பெருமானாருக்கும் நம்மளோட குரு பரம்பரைக்கும் எப்படிப்பட்ட குரு பரம்பரை சொன்னா சுவாமி தேசிகன் சாதிச்ச மாதிரி சித்தம் சத் சம்பிரதாய சிறதிய மனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சம் சமய நியத்தையா சாது வித்யா சமேதம் டம்பாசூயாதி அந்த மாதிரி கொண்டு போகிறதுல தேசிகம் பூஷ்ணுதீப்தே பூஷ்ணுதீப்சேத்னு பூஷ்ணுகு ஈப்சேத் அப்படிப்பட்ட ஆச்சாரியனை அடைய வேண்டும். அகமொத்த ஆச்சாரிய சம்பந்தம் வேணும். அந்த சம்பந்தம் இல்லாம நமக்கு ஸ்ரேயஸ் கிடைக்காது. இதுதான் நம்மளுடைய சம்பிரதாயத்தை ஒரு எசன்ஸா இருக்கு. அதற்காக அடிய அந்த வியாபிச்ச முதல்ல மேற்கொண்டு யத்திராஜ வைபவத்தை நாம் அனுபவிக்கலாம். அவருடைய தனியை நம்ம முதல்ல சொல்லிடலாம். ஸ்ரீ ராமானுஜ யோகீந்திர ஸ்ரீ க்ஷீர கைங்கரியசாலனே நமோ வட்டுக்க பூர்ணாய மகனீய குணாயதே. நேர்த்திக்கு பார்த்தோம், சரஸ்வதி பீட்டத்துக்கே போய் பாஷ்யக்காரர் சரஸ்வதியிடத்திலிருந்து தமக்கு அந்த பட்டத்தை வாங்கிட்டு வரார் பாஷ்யக்காரர்னு. அவருடைய ஸ்ரீபாஷ்யமானது சரஸ்வதியினால் அங்கீகரிக்கப்பட்டு திரும்பி வரக்கூடிய வழியிலெல்லாம் ஹயக்ரீவனையும், ஏன்னா ஹயக்ரீவனை அவரிடத்துல கொடுக்கிறார். அவள் ஆராதித்த ஹயக்ரீவ மூர்த்திய வரதனுக்கும் ஹயக்ரீவனுக்கும் திருவாராதனம் பண்ணிட்டு அங்க நிறைய பேர் வாதிகள் எல்லாம் வேணுன்னு வரார். திருமலைக்கு வந்தா அதுக்குள்ள அங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்னன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய மூர்த்தி வந்து விஷ்ணு ரூபியா அல்லது சிவரூபியா இல்ல வேற தேவதைகள் கார்த்திகேயனான்னு ஏகப்பட்ட விசாரம் வந்தது. வந்தப்ப எப்பயுமே பலம் எங்க இருக்கோ அதுதான் நடக்கும். யாரு பலசாலியோ அவசரம் நடக்கும். அது மாதிரி அப்போ ஒரு காலத்துல என்ன பண்ணா அந்த மூர்த்தியை வந்து சிவந்தான்னு சொல்லி சிவபூஜை பண்ண ஆரம்பிச்சாலும் என்னமோ. அப்ப இந்த சர்ச்சை வந்தப்ப பாஷ்யக்காரர் வந்தார். பக்தாத்தலக்ஷண சங்க சக்கரஹ என்ன சர்ச்சைக்கு காரணம் கேட்டா, பகவானுக்கு அந்த சங்க சக்கரங்கள் இல்ல. பெருமாள் சொன்னா சங்க சக்கரத்தை தரிக்கிறதா முதல் அடையாளம் நம்மளை பொறுத்த வரைக்கும். அப்ப பகவானுக்கு சங்க சக்கரம் இல்லன்ன உடனே, ஏன்னா ஒரு ஒரு மூர்த்திக்கும் ஒரு விலட்சணமான அடையாளங்கள் உண்டு. அப்ப இல்லன்னப்ப எப்படி நீங்க சொல்ல முடியும் அதுக்கு? அந்த மூர்த்திக்கு ஏன் சங்க சக்கரம் இல்லைன்னா, ஒரு தொண்டைமான் சக்கரவர்த்தி ஒருத்தர் இருந்தா அவனுக்கு சகாயம் பண்றதுக்காக பெருமாள் தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புறாருன்னு அந்த புராணத்துல இருக்கு. அதை தெரிஞ்சிருந்த பாஷகர் என்ன பண்றாருன்னா, இது நிச்சயமா இல்ல, இங்க இருக்கக்கூடிய மூர்த்தி விஷ்ணுமூர்த்தி தான், இது ஸ்ரீனிவாசன் தான் அப்படிங்கறத ஸ்தாபனம் பண்றார். எப்படி பண்றாருன்னா, நிச்சித்ய சர்வே பியத சங்க சக்ரே ஷூலம் ச நிக்ஷிப்ய ததாலயாந்தஹ கடாவம் ஆபத்ய ததப்ரபாதே உத்காட்டய உத்காட்ய சர்வே ததுஷு சஹைவ. ஒரு தீர்மானம் பண்ணிடா. தீர்மானம் கேட்டா, அந்தந்த தேவதைக்கு என்னென்ன ஆயுதங்கள் உண்டோ அதை நம்ம உள்ள வச்சுடுறது, வச்சுட்டு கதவு சாத்திடலாம். திமால எழுந்து பார்த்தா அந்த மூர்த்தி என்ன அந்த ஆயுதங்களை சீகரிச்சுக்கிறதோ அப்ப அந்த மூர்த்திய ஒத்துக்க வேண்டியது முடிவு பண்ணா. அப்ப சங்கு சக்கரம் வாள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சா, இன்னொரு பக்கம் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த உடுக்கை இத்தியாதிகள்லாம் வச்சா, சூளம்லாம் வச்சா. கார்த்தால போய் பார்த்தா பெருமாளுடைய திருமேனியில அந்த மூர்த்தியுடைய திருமேனியில சங்கு சக்கரம் இத்தியாதிகள் தான் இருந்ததை கண்டு என்ன தீர்மானம் பண்ணானா, இனிமேல் இதுல வந்து விவாதத்துக்கு இடமில்ல, இவன் ஸ்ரீனிவாசன் தான்றத நிச்சயம் பண்ணிட்டு மேற்கொண்டு ஸ்தாபனம் பண்ணார். இதுல என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, எதையுமே போய் பாஷ்யக்காரர் பை போர்ஸ் எதையும் மாத்தல. சில இடங்கள் எல்லா இடத்துலயும் அவர் வந்து எல்லாத்தையும் ஸ்தாபனம் பண்ணல. மலைநாடுகள்ல இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், திவ்ய தேசமா இருந்தா கூட அங்க இருக்கிறவாதான் அந்த மூர்த்திகளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. சுவாமி பூரிக்கு எழுந்தார், அங்க எழுந்தப்பவும் அங்க இருக்கக்கூடிய அந்த பாண்டாஸ் தான் பண்ணிட்டு இருக்க. சம்பிரதாயத்துக்குள்ளேயே வேதத்தை பாருங்கோ, ரெண்டு ஆகமத்தை நம்ம வச்சுட்டு இருக்கோம். பாஞ்சராத்திர ஆகமம் இருக்கு, வைகாண சாகமம் இருக்கு. சுவாமி எதையும் அந்தந்த சிஸ்டத்தை மாத்தல. எங்க பிராச்சீனமா இருந்ததோ அதை ரெஸ்டோர் பண்ணாரே ஒழிய எங்கேயும் மாத்தல. ஏன்னு கேட்டா, சுவாமி அவதரிச்ச ஸ்ரீபெரும்புதூர்லயே வைகாண சாகமம் தான். சுவாமி தேசியன் அவதரிச்ச தூப்புள்ளியும் வைகான சாகமும் தான். ஆகமத்தும் ரெண்டுத்தையுமே வந்து இவ வந்து ரட்சணம் பண்ணிருக்கா ரெண்டு ஆகமத்தையும். ஏன் பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் இம்பார்ட்டன்ஸ் சொன்னா, பாஞ்சராத்திர ஆகமானது கொஞ்சம் கேத்தோலிக், கேத்தோலிக்னா ஏதோ வேற மதத்து வார்த்தை இல்ல, கேத்தோலிக்னு சொன்னா ஆல் எம்ப்ரேசிங் ஆல் இன்க்ளூசிவ்னு அர்த்தம். வைகாண்டசமானது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், பரம்பரையா வரவாளுக்கு தான் அதுல பிராதான்யம் ஜாஸ்தி. ஆனா பாஞ்சராத்திர ஆகமத்துல யார் ஒன்றுனாலும் தீட்சையை எடுத்துட்டா அந்த யோகியத்தையை சம்பாதிச்சுட்டா அவ பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு யோகியத்தையானது கிடைக்கிறது. இப்ப இதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துருது. ஏன்னா வைதிக மார்க்கமானது ரொம்ப க்ளோஸ்டு மார்க்கம், ஓபன் கிடையாது. அப்ப எப்படி வைதிகம் பாஞ்சராத்திரமும் வைதிக வேத சம்பந்தம் ஒண்ணுன்னு சொன்னா எப்படி இது மட்டும் இப்படி இருக்கு, எப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியும்னு ஆட்சேபம் வந்தப்ப யமுனாச்சாரியர் முதல்லயே ஆகம பிராமணியம்னு கிரந்தத்தை எழுதி பாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய அந்த அதுக்கு ஒரு பிரமாணம் உண்டோன்னு அதை ஸ்தாபிச்சார். வைகாணச ஆகமத்தை காட்டிலும் பாஞ்சராத்திர ஆகமத்துல கொஞ்சம் தாந்திரிகம் உண்டு, தந்திரங்கள் கொஞ்சம் உண்டு. வைகாணசம் வந்து நிறைய வேத சம்பந்தம் அதுக்கு உண்டு, ஆனா இதுக்கு வேத சம்பந்தம் உண்டு. சுவாமி தேசிகனும் இத பகவானே சொன்னான், பிரவக்தா சந்தசாமத்தா பஞ்சராத்திரசி எஸ்வயம் சொன்னான். வேதத்தை வெளியிட்டான் ஆனா பாஞ்சராத்திர ஆகமத்தை தானே உபதேசித்தான் அப்படின்னு பாஞ்சராத்திர ரக்ஷையெல்லாம் பண்ணிருக்கார். அத ரொம்ப அழகா சரணாகதி தீபிகளை வரைச்சு துவாம் பாஞ்சராத்திரிக நயேன பிருத்தக் விதேன வைகானசேன ச பதா நியதாதிகாராக சம்யா விசேஷ நியமேன சமர்ச்சயந்தா பிரீத்தியா நயந்தி பலவந்தி தினானி தன்யாகனு போட்டுட்டேன். எம்பெருமானே உன்ன பாஞ்சராத்திர ஆகமப்படி வந்த மகனியர்களும் வைகானச ஆகமத்துல வந்த மகனியர்களும் உன்னை தொட்டு அர்ச்சனை பண்ணி தம்முடைய வாழ்நாட்களை ரொம்ப புண்ணியம் செய்தவர்களாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள்னு சுவாமிக்கு அப்போ ஒரு குறை கூட இருந்திருக்க போல இருக்கு. தானும் போய் அர்ச்சகனா இருந்து பெருமாளை தொட்டு பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தாலும் அவாவாளுக்கு இருந்த மேண்டேட் வேற, அவாவா வந்த கவிதை பார்க்கணும். அதை அழகா இந்த இடத்துல வைகானசேன சேன போட்டுனர் பதான வழி, பாஞ்சராத்திர ஆகம வழியிலும் வைகானச ஆகம வழியிலும் இன்டர்னலா எந்த இதுவும் கிடையாது, ரெண்டுமே நம்ம. அதனாலதான் வைகானச ஆகமத்துல வந்தா கூட அவளுக்கும் பாஷ்யக்காரர் தேசிகள்லாம் கொண்டாடுறா. ஏன்னா அவளுடைய இதுலயும் இவாளுக்கு ஒரு ஊற்றம் இருந்தது, அதை ஸ்தாபிச்சிருக்கா. அதனால நிச்சயமா வந்து என்ன இருந்ததோ அதை ஸ்தாபனம் பண்ணதான் சுவாமி பண்ணிருக்கார். பந்தா திரிசூலம் திருதசங்க சக்கரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசம் ச சமீக்ஷைவாஹ பிரதாபிதாச்சாசு யதீஸ்வரேன ஸ்ரீசைல பூர்ணோபி முமோத பூரி. பந்த்வா திரிசூலம், அந்த திரிசூலம் இத்தியாதி ஆயுதங்களை அந்த மூர்த்தி ஸ்வீகரிச்சுக்காதப்போ அந்த வாதத்தை விட்டுட்ட, செய்வாள்லாம் விட்டுட்டு அவெல்லாம் வேறு வழியில போயிட்ட. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீசைல பூண்டுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சில காரியங்களை சில பேர் தான் பண்ண முடியும், அந்த சக்தி பூணம் அது பாஷ்யகாரிடத்துல இருந்தது. ததோ யதீஷோ குரு வீக்ஷிதஸ்தன்ன ஸ்ரீரங்கம் ஆகம்ய சமஸ்த சிஷ்யைஹி வேதாந்த சித்தாந்த விஜக்ஷணோபூத் மதாந்தரஸ்தாஸ்ச ததஹ்கிருதேர்ஷ்யாஹ. அதற்கு பிறகு ஸ்ரீரங்கம் வரார். ஸ்ரீரங்கம் வந்த உடனே மறுபடியும் சிஷ்யர்கள்லாம் சிஷ்யர் குழாமோடு கூட இருந்து மத பிரச்சாரம் அங்க இருக்கக்கூடிய அந்த சந்நிதி கைங்கரம் ஒழுங்கா பார்த்துட்டு வரார். பார்த்துன்னு வந்தா என்ன ஆறுதும் கேட்டா மதாந்தரஸ்தாஸ்ச ததஹ்கிருத ஈர்ஷ்யாஹ. ஏன்னா சில விஷயங்கள் அப்ப அந்த காலத்துல ஃப்ரீஸ் ஆகாம இருந்திருக்கணும், நிறைய பேருக்கு பங்கு இருந்திருக்கணும். அப்ப ரெண்டு மூணு மதத்தை சேர்ந்தவாளுக்கு ஒரு பங்கு இருக்குச்சு. ஒரு மதமானது வளருதுன்னு சொன்னா நிச்சயமா ஒரு ஈர்ஷியான்னு சொன்னா ஒரு பொறாம வரதான் செய்யறது. ஏன்னா எல்லா மனுஷியா ரத்த சம்பந்தம்லாம் இருக்கு, அதனால வர்றது. அப்ப பிற மதத்தார்களுக்கு பாஷ்யக்காரர் மேல ஒரு அசூயானது வந்தது. துர்போதிதோல நிருபோத சாதூன் சிவாத் பரம் நாசி லிகேதி பத்ரே நிர்பத்யச்சாரைரபிதம் யதீஷம் ஆஹூதவான் தத் விதிதம் ச சிஷ்யைஹி. என்னடா இவர் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா சைவமும் ரொம்ப பிரபலமா இருக்கு, வைஷ்ணவம் பிரபலமா உண்டு, அது மட்டும் இல்ல ஜெயினம் பௌத்தம்லாம் இருந்திருக்கு. நம்மளுடைய இதிகாசத்தை அதாவது ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா ஒரு காலத்துல எல்லா இடத்துலயும் பௌத்தமானது பரவி இருந்திருக்கு, எல்லா இடத்துலயும் ஜெயினமானது பரவி இருந்திருக்கு. அப்ப இவெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த வேத பாஷ்யமா இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் விரட்டி அடிச்சிருக்கா. அப்போ ஒரு சோழ தேசத்து ராஜா ஒருத்தர் இருந்திருக்கான். அவனுக்கு 400 ஒரு மந்திரி. அவன் பார்த்தான், இதை நம்ம எப்படியாவது கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் அப்பயே ஆரம்பிச்சுட்டான். இப்பதான் சிக்னேச்சர் கேம்பெயின் மின்னடுக்க அப்பயே ஆரம்பிச்சுட்டான். என்னன்னா, பாக்குற ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் கூப்பிட முடியுது, இங்க வா வந்து இதுல எழுதி கையெழுத்து போடும், சிவனை காட்டிலும் பெரியவன் கிடையாதுன்னு எழுது அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டுரும். அப்ப இந்த கேம்பெயின் ஜாஸ்தி எடுத்து வச்சுக்கோங்க, இங்க பாருங்க இதுதான் அப்படின்ட்டு இருக்கும். அப்ப அந்த 400 சொன்னா, இங்க பாரு ராஜா, நீ இந்த போற வரவாக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கார், இது ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. இந்த மதத்துக்கு அத்தியந்தமா இப்ப முக்கியமா இருக்கக்கூடிய ராமானுஜர் அவர்கிட்ட எழுதி வாங்கும் அப்படின்னர். அப்ப என்ன பண்ண, நிர்பத்திய சாரைரப்பி தம் யதீஷம் ஆகூத்தவான் தத் விதித்தம் சிஷ்யைஹி. எதிராஜரை கொண்டு வரத்துக்காக ஆட்கள் அமைச்சிட்டான். அப்ப சிஷ்யர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்றன்னு கேட்டா, கூரத்தாழ்வாரன் பெரிய நம்பி ஒரு முடிவு எடுத்துடுறா. கூரத்தாழ்வானே எதிராஜர் மாதிரி வேஷம் போட்டு போறது, பெரிய நம்பி வந்து கூரத்தாழ்வான் ஸ்தானத்துக்கு போறது, பாஷ்யக்காரர் வெள்ள துணியை சுத்திட்டு சில சிஷியர்கள் ஆசிட்டு கிளம்பிடுறார். ஏன்னா சம்பிரதாயத்தை காப்பாத்துறதா முக்கியமான ஒரு டைம் கிடையாது. அவர் கிளம்பிடுறார். காஷாய கூர பதிஸ்திரிதண்டோ பிராயான் மகா பூர்ண யூதஸ்து தத்ர வாத்யேஷ முக்கியை சகிதோ யதீஷ சுக்லாம்பர பிராப்ப திசம் பிரதீச்சி. இவர் மேற்கு பக்கமா போக கூரத்தாழ்வானும் பெரிய நம்பி என்ன பண்றான்னு கேட்டா, அந்த சோழனுடைய சபைக்கு போறா. இதுல இத்திஹாச ரீதியா சில டிபிகல்டிஸ் இருக்கு. ஏன்னா இந்த கிருமி கண்ட சோழனை சொல்லச்சு இத்திஹாசத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றவா அந்த மாதிரிலாம் ஒருத்தர் இல்லைன்னு சொல்றா. ஆனா வரதாச்சாரியனை சாதிக்கிறான்னு சொன்னா, அவன் சோழனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு குறுநில மன்னனா இருந்திருக்கலாம். இந்த வாசல் சொல்றா VASS அந்த மாதிரி ஒருத்தரா இருந்திருக்கலாம். ஆக மொத்தம் சம்பவம் நடந்ததுன்றதுல ஒன்னும் நமக்கு டவுட் இல்ல. ஆனா இன்னாத நிர்ணயம் பண்றதுதான் கஷ்டமா இருக்குன்னு இதுல சுவாமி சாதிச்சிருக்காரு. நமக்கு முக்கியம் அன்னைக்கு அடியன் விஜயாபிச்ச மாதிரி நம்ம இந்தியன்ஸுக்கு என்னன்னு கேட்டதுன்னா, புவர் ஹிஸ்டரி மெயின்டைனிங் சிஸ்டம். நம்ம எதையுமே, ஏன்னா இன்னொன்று எல்லாமே சைக்கிள்ல வர்றதுனால 60 வரைச்சு பிங்கல வருஷம் சொன்னா எந்த பிங்களம் நமக்கு இப்போ தெரிய போறது இல்ல. மறுபடியும் அதே பேரே வந்து 1, 2, 3 போட்டுப்பா, இவன் யாரு, அதே பேர்ல வருது. அப்ப நிர்ணயம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆக மொத்தம் விஷயங்கள் நடந்திருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அவைகள் முன்ன பின்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா அது யாருடைய ஃபால்ட்டும் இல்ல. அப்ப பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அளவே இல்ல. நம்ம இன்னைக்கு சம்பிரதாயத்துக்கு கைங்கரியம் பண்ணோம்னு சொன்னா ரொம்ப சௌகரியமா இருந்துட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்துல லிட்டரலாவே பிராணத்தியாகம் பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா. தத்ர க்வசித் கைஷ்சன சிஷ்யபூதைஹி காஷாய தண்டாதி சமர்ப்பிதம் சஹ சாஸ்திரோக்த மார்க்கேன புனப்பகிருஹ்ய யதாக்ரம ஆராதன ஆராதன தத்பரோபூத். இவாளுக்கு என்ன நடந்ததுன்னு பின்னாடி விண்ணப்பிக்க போறார். இப்ப பாஷ்யக்காரர் என்ன பண்ணா, சில சிஷ்யர்கள் ஆசிண்டு மறுபடியும் அந்த வெள்ள வஸ்திரம் சாத்தினதுனால வரக்கூடிய அந்த அபவாதத்தை போக்கிண்டு சாஸ்திரம் சொன்ன ரீதியிலேயே மறுபடியும் திருதண்டம் சன்னியாச காஷாயம் எல்லாம் மாத்திட்டு திருமாலுக்கு திருவாரணம் பண்ணிட்டு இருந்தார். இவாளுக்குள்ள ஒரு கான்டாக்ட் எல்லாம் இருந்தது. அங்க என்ன நடந்ததுன்னு இவாளுக்கு தெரியாது. ஈஸ்வரம் தத்ர நிபஷ்ச கஷ்சித் கேசித் விஜாக்ரியாச்ச சமாஷிதாஸ்தம் நிஷ்பிஷ்ட தேஹா அபி ஜெயின வர்க்காஹ மகாந்த பாப பிரகட்டீகிருத்த. கன்னட தேசத்துக்கு எழுந்தார், கர்நாடகத்துக்கு எழுந்தார். எழுந்தா அங்க பிட்டி தேவன் ஒரு ஜெயினத்தை தழுவிய ஒரு அரசன் அரசன் இருந்தான். அங்க இருக்கக்கூடிய சில எல்லா இடத்தையும் என்னாகும் கேட்டா, நம்ம ஹிஸ்டரியை பார்த்தோம்னா நம்ம மதம் தான் வன்முறையை எடுத்துக்காத ஒரு மதமா இருந்திருக்கு. எல்லாருமே பிற மதத்தார்கள வன்முறைக்கு உற்பத்தி இருக்கா. ஜெயினம் பௌத்தம்லாம் என்னதான் சொன்னாலும் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஜெயினாலாம் அவளை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கா. அப்ப அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு எத்தி வராருன்னு இவரை சரணடைஞ்சு எல்லாம் அவ பாஷ்யக்காரர் மறுபடியும் அவள்னா அந்த விசிட்டாதி சம்பிரதாயத்துக்கு மாத்திரர். அந்த ராஜாவும் மாறுறான், பித்தி தேவன் பேர் சொல்றார். இங்கேயும் சில இத்திஹாச விஷயங்கள்லாம் கொஞ்சம் இடிக்கிறது. இருந்தாலும் நிச்சயமா அங்க ஒரு ராஜா இருந்தா நம்ம மாறினான்ல தீர்மானமான விஷயம். விஷ்ணுவர்தன் பேரை மாத்திட்டு அந்த காலத்துல மதம் எப்படி பரவணும்னு கேட்டா முதல்ல போய் ராஜாவை மாத்திடுவா, இப்பதான் எல்லாம் கீழே இருந்து போறா. அப்பெல்லாம் எப்படின்னு கேட்டா நேரா போய் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை மாத்திட்டா எல்லாம் மாறி ஆனும். ஏன் மாறணும் அப்படின்னு கேட்டா வச்சுக்கோங்க, மாறாம இருக்கலாம், ஆனா கிராண்ட் வச்சிருப்பான் ராஜா, ரிலிஜியஸ் கிராண்ட் வச்சிருப்பான், லட்ச ரூபாய் கிராண்ட் வச்சிருக்கான் வச்சுக்கோங்க. அவன் என்ன மதமோ அந்த மதத்துக்கு தான் மேஜர் இது போகும். மிச்ச எல்லாரும் ஏதோ வந்து போனா 500 கொடுப்பான். அப்ப நீங்க மெஜாரிட்டியில் இருக்கிறத எல்லாரும் நினைப்பா, பரவாயில்லையா முன்ன பின்ன இருந்துக்கலாம், நம்ம வயிற்று பழப்ப ஆரம்பிச்சு சொல்லிட்ட எல்லாரும் மாறிடுவா. அது மாதிரி ராஜாவை மாத்திரதான் முதல் குறிக்கோள். அப்படி அந்த ராஜாவும் என்ன பண்ணா, அவனே வந்து மாறினான், வைஷகாரன் மாத்திர அவனே வந்து விஷயத்தை கேட்டு மாறினான். நாராயண ஸ்வப்ன கதோ யதீஷம் ஸ்ரீயாதவாத்ராவிஹ பூதலாந்தஹ வர்த்தே பிரதிஷ்டாபய மாமிருதஞ்ச ஸ்வேதாம் கிருஹாநேத்யவதத்ததத்ர. மேல்கோட்டில் இருந்தப்ப அங்கிருந்த கோவில் ஏதோ ஒரு பூர்வமே அங்க மூர்த்திகள்லாம் இருந்திருக்கு, ஏதோ ஒரு காரணத்தினால அங்க பூஜைகள்லாம் தடைபட்டு எம்பெருமான் வந்து பூமிக்கடியில அவனுடைய விக்கிரகமானது அங்க இருந்தது. அப்ப அந்த நாராயணன் பகவானுடைய பாஷகாரருடைய கனவுல வந்து ஸ்வப்னகதஹா யதீஷம் யதிராஜர்கிட்ட இந்த மாதிரி என்ன பூமியிலேருந்து ஏழு எடுத்து பிரதிஷ்டாபனம் பண்ணுன்னு சாதிச்சார். அது மட்டும் இல்ல, தான் இடத்துல இருந்த அந்த வெள்ள மண்ணு அதான் இப்ப திருமண்ணு எட்டுன்னு இருக்கோம். இப்போ ஒரு சர்ச்சை, வைஷ்யகாரர் மட்டும் திருமண் இருந்ததா இல்லையா, வைஷ்யகாரர் வந்துதான் திருமணம் ஆரம்பிச்சார். ஏன்னா இது மாதிரிலாம் எவிடன்ஸ் இருக்கு, இப்போ அங்கிருந்த வெள்ள மண்ணு எடுத்தா அவனுடைய வெள்ளையா இல்லையா அப்படின்லாம் கேட்டா இதெல்லாம் ஹாஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம டெசிஷன் எடுக்கக்கூடாது. எப்பயுமே ஸ்மிருதியிலாம் ஏற்கனவே வச்சனம் இருக்கு, ஊர்துவ புண்டத்தை எப்படி எடுத்துக்கணும்னு ஸ்மிருதி வச்சனம்லாம் இருக்கு. நடுவுல எப்படி ஒரு கேப் இருக்கணும், வெள்ளையினால வெளிப்பகுதியும் உள்ளுக்குள்ள கேப்பு நடுக்குள்ள மஞ்சள்லயோ சுவீச்சலமா எடுத்துக்கணும் வழக்கம்லாம் ஸ்மிருதியில சொல்லியிருக்கு. சுவாமி தேசிகனும் அழகா ரொம்ப அழகா எப்படி சச்சரித்திர ரக்ஷையில எப்படிலாம் எவ்வளவு விதங்கள் இருக்குன்னு சாதிச்சிருக்காரு. அதனால நம்ம சண்டை போட்டு அவசியமே இல்லை, ஒரு ஒரு மாதிரி தான் எடுக்கணும் இங்க சொல்லவே இல்லை. அந்தந்த தேச கால இதை பொறுத்துதான் நம்ம ஊர்ந்து சாத்திக்கிறதும் மாறுறது. நிறைய ஸ்மார்த்த ஃபேமிலியில இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சந்தனத்தை எடுத்து கோபிச்சந்திரத்தை விட்டுக்கிறா. அது மட்டும் இல்ல, சில பேர் நன்னா நம்ம இந்த திருமணம் எடுக்கிற மாதிரி இப்படி இட்டு கேப்போட அந்த, ஆனா இப்ப இல்ல அவெல்லாம். ஏன்னா என்ன காலம் ஆக ஆக எது பிரபலமா இருக்கோ அதுதான் எல்லாரும் போவா. அப்ப அப்படிப்பட்டவெல்லாம் ஸ்ரீரங்கத்துல இன்னும் இருந்துருக்கா, அவ எப்படி இட்டு இருக்கா, நன்னா அகாலமா நன்னாவே இட்டு இருக்கா அந்த ஊர்துவ புண்டத்தை. அதனால பாஷ்யக்கார காலத்துக்கு அப்புறம் தான் ஊர்துவ புண்டம் வந்ததுலாம் வந்து வீண் பேச்சு, எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் ப்ராப்பரா ஆராய்ஞ்சு நமக்கு தெரியறது. அப்ப அங்க என்ன பண்ணு கேட்டா அந்த மூர்த்திய ஸ்தாபனம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த வெள்ளை மண்ணு அந்த திருமண சுவாமிக்கு எம்பெருமான் நியமனப்படி கிடைச்சது. ததோ யதீஷ சஹஸ்ரா சஹதா பிரஹிருஷ்டஹ கல்யாண தீர்த்தே சுவகாச சுத்தஹ சதங்க சம்சோதித சத்விமானே சக்ரேச நாராயண சுப்பிரதிஷ்டாம். உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த கல்யாண புஷ்கரல தீர்த்தத்துல நீராடி அந்த அந்த எம்பெருமான் அங்க பிரதிஷ்ட பண்றதுக்கு உண்டான காரியங்கள்ல ஈடுபட்டார். நாராயண சுப்பிரதிஷ்டம் சக்ரே அப்படின்னா அந்த நாராயணனுடைய நல்ல ஒரு பிரதிஷ்டாபனத்தை அங்க பண்ணினார். ஸ்வேதாமிர்தம் சிஷ்ய யூத பிரகிருஹ்ய திருத்வாதராம பிரிய விக்கிரகம் தம் அன்விஷ்ய தில்லீஷ சுதா கிருஹஸ்தம் சம்பத் சுத ஆகச்ச மம இத்யவோச்சது. செல்லப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய சம்பத் குமாரர் இப்ப அடுத்து ராமப்பிரிய விக்கிரகத்தை தேடணும். ரெண்டு விக்கிரகம், ஒரு விக்கிரகம் கிடைச்சிருத்து, ராமப்பிரிய விக்கிரகம் எங்க இருக்குன்றப்ப அதை தேடுறதுக்காக என்ன பண்ணார்னா, அதை கேள்விப்பட்டு டில்லி சுல்தான் அவனுடைய குமாரத்தை ஒருத்தி அவளுக்கு இந்த விக்கிரகத்து மேல ஒரு மோகம், ஒரு பிரேமை, ஒரு பக்தி. அவளோட அந்தபுரத்தில் அந்த விக்கிரகத்தை வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டு பாஷ்யக்காரர் அங்க போய் வாராய் செல்ல பிள்ளைன்னு நம்ம சொல்ற வழக்கம் உண்டு. அப்படி சொன்னப்ப அந்த விக்கிரகத்தை அங்கேருந்து ஸ்வீகரிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்றாருன்னு கேட்டா இங்க கொண்டு வந்து இங்க பிரதிஷ்ட பண்றார். என்ன ஒரு சுவாரஸ்யம் பாருங்க, சமாகதம் ராம ஹிதம் சனித்வா கிருத்வாச நாராயண முத்சவாத்யை சம்பூஜையன் மோதமவாபதத்ர தில்லீஷ புத்திரந்த அந்தரதாத்தமாப்ய. அந்த தில்லி சுல்தானுடைய மகள் இருக்காளே, அவளுக்கு அந்த விக்கிரகத்தை விட்டு பெரிய மனசு இல்லை. அவனும் கூட வந்துட்டான். வந்தபோது மட்டுமில்லாம அவருடைய பக்தியினுடைய ஒரு வசத்தினால அப்படியே அந்தர்தானம் ஆயிடுறாளாம். அப்படியே அங்க வந்து அந்த இடத்துல காணாம போயிடுற. அதாவது பகவானுடைய அதாவது காணாம போயிட்டான்னு சொன்னா ஒரு இதான் என்ன இடத்துலான்னு கேட்டா அங்க பகவானோட ஒரு இதை அடைஞ்சுட்டா. உடனே பாஷகர் என்ன பண்ணாருன்னா அவரோட மெக்னானிமிட்டி பாருங்க, துலுக்க நாச்சியார்னே ஒண்ணு. இன்னைக்கும் அந்த பகவானுடைய திருவடியில அந்த பிம்பம் தெரிகிறது. அப்ப அதற்குண்டான மாதிரி அங்க பெருமாள் ரோட்டி சாப்பிடுறார். அப்ப சம்பிரதாயமானது எவ்வளவு ஒரு இதுவோட மெக்னானிமஸா இருக்கு பாருங்க, எல்லாரும் வரலாம் அந்த ஃபோல்டுக்கு. இன்றைக்கும் நிறைய இடத்துல அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவா சில விஷயங்களை வந்து பகவானுக்கு சமர்ப்பிக்கிறார். சில உற்சவங்கள் போது அதெல்லாம் பெருமாள் சுவீகரிச்சுக்கிறார். இப்படி எல்லாம் அழகா தன்னுடைய ஒரு பிரபாவம் அது ஒரு நேரான பாத்துல இல்ல. சம்பிரதாயமானது ஆல் எம்பிரேசிங்கா இருக்கு, இருந்தாலும் தர்மசாஸ்திரத்தை விட்டு விலகாத சம்பிரதாயமா இருக்கு. அதுக்குள்ள என்ன முடியுமோ அத பாஷ்யக்காரர் அழகா பண்ணியிருக்கார். பூர்ணாரிய கூரேஸ்வர நேத்ரஹானிம் ஸ்ருத்வா ததா க்ளிஷ்ட தரோ யதீஷஹ நிஷம்ய கூரேஷ மரோகமாஷு சோலம் ததா துர்கத மாபஹர்ஷம். இப்ப அவளுக்கு தெரிய வர்றது கூரேஷனுக்கும் பெருநம்பிக்கை என்ன ஆச்சுன்னு. இதற்கடையில பெருநம்பியும் குரத்தாவும் நம்ம சபைக்கு போக சிவாத் பரம் நாஸ்தின்னு எழுத சொல்றான். பரத்தரம் நாஸ்தின்னு எழுத சொன்னா பெரிய நம்பிய முடியாதுன்னு சொல்றார். அவர் அப்பவே வயசுல ரொம்ப மூத்தவர். அப்புறம் அவ ஆசிண்டு போய் அந்த கண்கள் எல்லாம் விடுங்க சொல்றான். அவருடைய அந்த வயோவித்தத்தினால வார்த்திகத்தினால அவர் அங்கேயே பிராணத்தியாகம் பண்ணிடுறார். எம்பெருமான திருவடி அடைஞ்சிடுறார். அப்ப குரத்தேவனுக்கு வந்த ஆவேசத்துல அஸ்தி சிவாத்பரம்னு கதை இருக்கு. துரோணம்னா சொல்றா அளவு, அது சிவம்னா ஒரு அளவு, அந்த அளவை காட்டுல பெரிய அளவு இருக்குலாம் சொல்றார். சொல்லிட்டு நீ என்னடா கண்ணை பிடுங்கிறது, நானே பிடுங்குறேன்னு கண்ணை பிடுங்கி அப்படியா வீசுறார். வீசினா அந்த ரத்தமானது அந்த சோழனுடைய சரீரத்துல போய் விழுறது. விழுந்தா அவனுக்கு அந்த கிருமியானது தாக்கி பின்னால, அதனால்தான் அவனுக்கு கிருமி கண்ட சோழன். அந்த கிருமியானது அவனை தாக்கி அவன் இறந்ததாகல சரித்திரமானது போறது, அதான் கிருமி கண்ட சோழன் பேரு. இதெல்லாம் நமக்கு இப்ப சுவாரஸ்யம் இல்ல, இதுக்கு மேலதான் சுவாரஸ்யம். பாஷ்யக்காரர் பின்னால குரத்தாயவனை பார்த்து, நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, போய் வரதனை பிரார்த்திச்சு உமக்கு மறுபடியும் தர்சனத்தை நீர் திரும்ப பெற வேண்டும், கண்களை திரும்ப பெற வேண்டும்னு போய் சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். குரத்தாயவன் ஒத்துக்கிறார். ஒத்துண்டு காஞ்சிபுரத்துக்கு போய் அப்பதான் வரதஸ்தவம் பண்ணதா சொல்றார். பஞ்சஸ்தவத்துல ஒன்னு வரதராஜஸ்தவம் பண்ணினா வரதன் பிரீத்தியா குரத்தாவன் என்ன ஓணும் அப்படின்னு கேக்குறாராம். இவர் அந்த சந்தோஷத்துல அதெல்லாம் மறந்துட்டு தனக்கு பார்வை இல்லைன்றதே இவருக்கு ஞாபகம் இல்லையா. அந்த சந்தோஷத்துல இருக்காராம். இருந்துட்டு நான் அடைஞ்ச அந்த சந்தோஷத்தை அந்த நாலூரானும் அடையணும் அப்படின்னாரான். அதான் அவருடைய ஒரு மெக்னானிமிட்டி பாருங்க. நாலூரானால்தான் இவருக்கு அந்த தர்சனமே போச்சு, பார்வையே போச்சு. ஆனா வரதன் கிட்ட சொன்னாரா, நான் இப்ப என்ன ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சனோ அந்த சந்தோஷத்தை அவனும் அடையணும்னாராம். அதுதான் மொழியை கடக்கும் பெரும் புகழான்னு அங்க சாதிச்சார். அப்ப குருத்தாவனோட புகழை வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. பாஷ்யக்காரர் சொல்லி அமைச்சார், இவர் கேட்கல. பெருமாள்கிட்ட போய் கேட்ட பெருமாள் கொடுத்திருப்பார், ஆனா இவர் கேட்கல. ஓனும்னு கேட்கலையா? ஏன்னா இது இது இருந்து என்ன பையன் பண்ணார்? மேற்கொண்டு பெரிய பிரபாவங்கள்லாம் இருக்கு. அங்க ரங்கநாத போய் சேவிக்காமே இருக்கார். அந்த ராஜாவே ரங்கநாத் குருத்தாவன் மட்டும் அலோவ் பண்ணுன்னு சொல்றான். டெம்பிள் மந்திரத்துக்குள்ள குருத்தாவன் மட்டும் அலோவ் பண்ணுறானா, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதா. பாஷ்யக்காரர் புகழ் சேவிக்காத பெருமாள் நான் சேவிக்க மாட்டேன்னு இருக்கார். அதை இன்னொரு சந்தர்ப்பத்துல பார்க்கலாம். அதற்கடுத்து இன்னும் ஒரு 10 ஸ்லோகங்கள் இருக்கு, அதோட இன்னைக்கு இந்த எத்ராஜ விபத்தை பூர்த்தி பண்ணிடலாம். தீர்த்தம் கல்யாணம் ஆசீத் ததபி புரவரம் தச்ச நாராயணாக்கியம் ஸ்ரீ சத்சம்பத் குமாரோ இது நிபதி ஜெயஸ்தானம் ஆசீத் ததஸ்தத் கிஞ்ச ஸ்ரீமான் நிதீந்திரஸ்வ பதகத ஜனஸ்ரேயசே ஸ்வீயமர்ச்சே ரூபம் பிராதாச்ச தஸ்மாத் யதி கிரிதி தத் யாதவாத்தே சுநாமன். அங்க என்ன ஸ்ரேயஸ் நடந்ததுன்னு சாதிக்கிறார். அந்த புஷ்கரணிக்கு கல்யாண புஷ்கரணே பெயர். ரெண்டு புஷ்கரணி இருக்கும், நிறைய பேர் போய் சேவிச்சிருப்பேன். அதுக்கெல்லாம் உள்ள சம்பந்தம் லிங்க் இருக்கா அந்த புஷ்கரணிக்கும் உள்ளுக்குள்ளேயும். அங்க எந்த தீர்த்தத்தை பெருமாளுக்கு திருவாரதெல்லாம் பயன்படுத்துறார். அந்த அந்த அந்த க்ஷேத்திரத்துக்கு திருநாராயணபுரம் பெயரானது சூட்டப்பட்டது. சம்பத்குமார பெருமாள் அங்க அப்ப எதிராளிகளுடைய ஒரு ஜெயஸ்தானமா இருந்ததுனால அந்த ஊருக்கு எதுகிரி யதிகிரி அல்லது எதுகிரின்ற மேல்கோட்டைன்னு சொல்றமோ அந்த க்ஷேத்திரத்துக்கு அப்படிப்பட்ட பெயர்லாம் ஏற்பட்டது. அங்க நிறைய ஸ்ரேயஸானது ஏற்பட்டதுன்னு இங்க இந்த ஸ்லோகத்தினுடைய சம்மரி. நத்வா சம்பத் குமாரம் யதுகுரி கமலா யுக்த நாராயணம் தம் சிஷ்யானாதிஷ்ய தத்ராப்யத கதிபய சத் சிஷ்ய யுக்தோ யதீஷஹ கத்வா ஸ்ரீரங்கநாதம் சசலில நயன பிராணமத்தம் பிரகிஷ்டஹ தத்ருத்யாஸ்தம் ததோச்சுஹு ஷடபதன கிராம் உற்சவம் சந்நிருத்தம். அங்க தன்னுடைய கைங்கரியமானது ஓரளவுக்கு பிரதிஷ்டமா இருக்கச்சு. சில சிஷியர்களை மட்டும் ஆசிட்டு சில பேருக்கு அங்க ஆதேசம் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் சொல்லிட்டு மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு கேள்றார். கதிபைய சத் சிஷ்ய யுக்தா யதீஷா, சில பேர் நல்ல சிஷியால் ஆசிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார். என்ன அப்படின்னு கேட்டா, அங்க நடக்கக்கூடிய ஆழ்வார் உற்சவமானது நின்று போயிடுது. பகல் பத்து ராப்பத்துன்னு சொல்லக்கூடிய உற்சவம் இருக்கு இல்லையா, அந்த உற்சவத்துக்கு ஏதோ தடை வந்துருது. ஏன்னா எல்லாமே அப்பதான் ஒரு செட்டில் ஆண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம். அப்ப பாஷ்யகார லாசனத்து ஏதோ கலகம் கலகம் ஏற்பட்டு நின்று போயிருது. அதான் ததோச்சுஹு ஷடபதன கிராம் உற்சவம் சந்நிருத்தம். அந்த திருவாய்மொழியை சாதிச்ச நம்மாழ்வாருடைய உற்சவத்துக்கு நின்று போனதுனால அங்கிருந்து இங்க எழுறார். தத்ர ஸ்ரீமாநிதீஷ கமபி ஷடரும் ஷடரிப்பும் சம்பிரதிஷ்டாபியதேன ஸ்ரீரங்காதீஸ்வரஸ்யாத்யயன மகாவிம்சகம் காரயித்வான் பஸ்சாத் கைஷ்சித் பிரபந்தைஸ்வ விஷயக கதம் தம் பிரபந்தம் மிலித்வா ரங்கம் சம்ஸ்ராவ்ய சக்ரே சததி திர மகா சூரி கோதா பிரதிஷ்டாம். இப்பதான் சில விஷயங்களை தீர்மானம் நிர்ணயம் பண்ற. நம்ம அங்க ஒரு விக்கிரகத்தை ஏற்படுத்தி, ஏன்னா முன்னாடி என்ன பத்ததியா இருந்ததுன்னா, திருக்குறுகூர்லேருந்தே ஆழ்வார் வேள்வர் திருமங்கையாவர் ஸ்தாபிச்ச அந்த பத்ததி, இதுல ஏதோ காலக்கிரமத்தினால நிறைய இது ஏற்பட இங்கேயே ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி அந்த 20 நாள் உற்சவம், 21 நாள் பகல் பத்து ராபத்த திருப்பியும் நிர்தாரணம் பண்ணி பஷாத்து கைச்சித்து பிரபந்தைகின என்ன ஆர்டர்ல சேவிக்கணும் இதெல்லாம் அப்பத்திலிருந்தே சொல்லி வச்ச அந்த கிரமம் அதையும் பண்ணிட்டு ஸ்வ விஷயக்க கதம் அப்படின்னா தன்னை பத்தின ஒரு பிரபந்தம், அதான் ராமானுஜன் விட்டிருந்தாதி இராமானுஜன் விட்டிருந்தாதி, அதையும் கொஞ்சம் அனுபவிக்கலாம். இது முடிஞ்ச பிறகு அத சுவாமி முதல்ல ஏத்துக்கல. ஏன்னா தன்னுடைய காலத்துல தன்னை புகழ்ந்து பிரபந்தம் இருக்கக்கூடாதுன்னு அவருடைய ஒரு இது மாத்தி எழுத சொன்னதாகவும், அவருக்கு பிறகு திருவரங்க தந்தோட அழகா ரொம்ப அற்புதமான ஒரு பிரபந்தம் அது. பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு முதல்ல எல்லா ஆழ்வார்களையும் சொல்லி ஆச்சாரியில சொல்லி அவளுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டை எம்பெருமான இருக்கக்கூடிய ஈடுபாட்டை சொல்லி அழகா எழுதப்பட்ட பிரபந்தம் அது. அந்த பிரபந்தத்தையும் சேர்த்து ரங்கநாதருடைய ராஜ்ஞை அந்த பிரபந்தத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் எல்லாரையும் கேட்கிற மாதிரி அந்த அத்தியன உற்சவத்தை ஸ்தாபனம் பண்ணார் பாஷ்யகாரர். தத்வத் திவ்யஸ்தலேஷ்வப்யதி மஹிமசு தத் சூரி கோதா பிரதிஷ்டாம் கிருத்வா சர்வத்ரதம் சாத்யயன மஹமபி ராஜ்ய ஹையங்க வீனம் ராஜ்ய க்ஷீரோத் குடாண்ணம் விஷபகிரி பதி பிரீனார்த்தம் நிவேத்ய ஸ்ரீமான் ராமானுஜார்ய கிருத பஹுமதிர அப்யாத கோதா கடாட்சைஹி. அதே மாதிரியே ஸ்ரீரங்கத்தில்தான் முதல்ல ஆரம்பிச்சது. இதனால நிறைய அதே மாதிரி பல திவ்ய தேசங்கள்ல இந்த உற்சவ கிரமங்களை ஆரம்பிச்சார். ஆரம்பிச்சுட்டு என்னன்னு கேட்டா, கோதையினுடைய அந்த நாச்சியா திருமொழிய அனுசந்தானம் பண்ணச்சே, நாரணரும் புகழில் மாலிதும் சோழ நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பரவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார வடிசல் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்துவே கொள்ளுங்களோன்னு ஆண்டாள் பாடியிருக்கார். அப்ப ஆண்டாள் பிரார்த்திச்சாலே அந்த பிரார்த்தனை பூர்த்தி ஆகாம இருக்கேன்னு சொல்லி அந்த 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார வடிசையில கொண்டு போய் திருமாலன் சொல்லிய பெருமாளுக்கு பாஷகர் சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிச்சதாலே அவருக்கு கோயில் அண்ணன்ற பெயர். ஆண்டாளுக்கு சகோதரனாவும் பாவிச்சு சொல்ற வழக்கம் உண்டு. அப்படி கோதா கட்டாட்சி கிருத்த பகுமதி, கோதா பிராட்டினுடைய விசேஷ கட்டாட்சங்களுக்கு பாத்திரமானார் பாஷ்யக்காரன்னு அந்த ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தையும் சொல்றார். அதான் பிராஜ்ய க்ஷீரோத் குடாண்ணம், குடாண்ணம்னா அந்த க்ஷீர குடம்னா வெள்ளம், அதெல்லாம் கலந்து அந்த அக்கார விடத்தில் அங்க சமர்ப்பிக்கிறார். அதையும் பண்ணிட்டு நீதம் கோவிந்தராஜம் ரகசு நிஜதலாத் வெங்கடாத்ரே சுசானவும் சம்ஸ்தாப்யாச்சாரிய ஷடாரி பிரபதி குரு ததே சிஷ்ய சங்கை ரிதீஷஹ கத்வா ரங்கத பஷ்சாத் இதர மத ஜனான் ஸ்வாஸ்ரயானேவ குருவன் சிஷ்யான் காஷ்சித் விபஜ்ய க்ரமத இஹ ததா விஜ்வர சம்முமோத. சிதம்பரம் தில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த சிதம்பரத்துல வேறு மதத்தார்களால அந்த கோவிந்தராஜ சுவாமியின் விக்கிரகமானது அது அங்க இல்ல. அதுலயும் நிறைய ஹிஸ்டாரிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. சில பேருக்கு என்னன்னு கேட்டா நாத்திகளா இருப்பா, ஆனா திடீர்னு ஒரு அவளுக்கு ஒரு பாவம் ஓங்கும், தான் யாருன்னு காட்டணும்னு சினிமா எல்லாம் எடுக்கிறா, எடுத்தா நிறைய அழகா போட்டு அதுல கடல்ல போட்டதாகவும் அப்படி சொல்றா. ஆக மொத்தம் விக்கிரகமானது அங்க இல்ல. அது என்ன சொல்றாருன்னா, அந்த விக்கிரகத்தை மறைச்சு வச்சிருந்தா அதுக்கு ஒண்ணு ஆகக்கூடாதுன்னு. அப்ப பாஷ்யகர் என்ன பண்ணாருன்னா, அந்த கோவிந்தராஜனுக்கு சன்னதி ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு திருப்பதியிலேயே அந்த மலையடி வாரத்திலேயே சன்னதி ஏற்படுத்தி அந்த கோவிந்தராஜ சன்னதியை அங்க நிர்மாணம் பண்ணி அங்க ஆழ்வாராச்சாரியர் இதெல்லாம் பிரதிஷ்டாபனம் பண்ணி அங்க உற்சவாதிகள்லாம் பண்ணி வச்சார். இன்னைக்கும் ரொம்ப அழகா அற்புதமாக உற்சவம் நடக்கிறது. திருமலையில ஆன பிறகு தான் இங்க தொடங்கும் உற்சவங்கள்லாம், அதீன உற்சவம் கூட அங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க ஆரம்பிக்கும். அப்படி ரொம்ப அழகா விசேஷமா கோவிந்தராஜர் அங்க சேவை சாட்சின் இருக்கார். மறுபடியும் ரங்கத்துக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து தன்னுடைய சிஷ்யர்கள்லாம் ஆசின் வந்து பிற மதர்கள் பிற மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் வாதத்துல வெண்ணு மாத்தி எல்லாம் கைங்கரியங்கள் பண்ணிட்டு வந்தார். பீட்டாதீஷாம்சகாம்சின் சதுரதிகணனாயுக்தம் சப்தத்யபிக்யான் தத்ராப்யக்ராம்சகாம்சித் சதுர இஹ ததா பாஷ சிம்மாசனேஷான் தத்ர ஜ்ஞானாத்மஜந்தம் ததுபய நிகமாந்தாக்ர பாஷேஸ்வரம் ச ஸ்ரீமான் ராமானுஜாரியோ யதி நிருபதி மகா தேசிகேந்திரச்சகார. இதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பீட்டாதீஷாம்ச காஞ்சித்து சதுரதி கணனா யுக்த சப்ததி சப்தத்யபிக்யான், அதாவது 74 எழுபதுக்கு நாலு மேல. பீட்டாதிபதி சிம்மாசனாதிபதிகள் 74 பேரை நியமிச்சர். தன்னுடைய காலத்துக்கு பிறகு சம்பிரதாயமானது எப்படி போகணும், அந்த 74 பேரும் சன்னியாசிகள் இல்ல, நிறைய கிரகஸ்தாசிரம சேர்ந்தவர்கள் அதுல இருக்கா. ஏன்னா அப்பவே டிபிகல்ட்டி இருந்தது. கலிகாலத்துல வந்து சன்னியாசி எங்க வாத எழுதிட்டு சொல்லுவார், கலிகாலத்துக்கும் சன்னியாச ஆசிரமத்துக்கும் ஒத்தே போகாதுன்னு. ரொம்ப சிரமம் இந்த காலத்துல சன்னியாசியில இருக்கிறது, ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம். சொன்னால் விரோதம் இதுதான். சிலதெல்லாம் சன்னியாசி ஆசிரமிச்சு லௌகியால் இருக்கிறது போக இன்னைக்கு விபரீதமா இருக்கிறதுனால பல கஷ்டங்கள் அதனால. அப்ப என்ன பண்ணாருன்னா, அப்பவே அந்த 74 சிம்மாசனாதிபதிகள் நிறைய கிரகஸ்தாசிரமத்தில் இருந்த ஆச்சாரியில் இருந்த ஆச்சாரிய புருஷெல்லாம் இருந்தா. இன்னைக்கும் அடியனுடைய ஆசை அதுதான், மறுபடியும் இந்த மாதிரி சிஸ்டம் ரிவைவ் ஆகி நிறைய பேரை தயார் பண்ணி அப்பதான் அந்த ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் போகும். ஏன்னா ஒரு ஆச்சாரியன்னா அங்க போய் 100,000 பேர் போய் சேர்ந்தா வச்சுக்கோ, அதுக்கு பதிலா நிறைய ஆச்சாரிய புருஷர்கள் இருக்க அந்த கேப் கம்மியாகும்ன்றது அப்படி இருக்கும் தோன்றது. அதற்கு மேல என்ன பண்ணாருன்னா, 4 பேருக்கு அந்த ஸ்ரீபாஷ சிம்மாசனம்ன்ற ஒரு பட்டத்தை கொடுத்தா. அவளோட முக்கிய கைங்கரியம் வந்து ஸ்ரீபாஷத்தை பரப்புறது. குலத்தாழ்வான், நடாதுராழ்வான், கிடாம்பியாச்சன் முதலிய ஆண்டான் 4 பேரு. அதற்கு மேல தன்னுடைய ஞானாத்மஜம் சொன்னா ஞானபுத்திரன் பில்லானுக்கு உபய வேதத்துக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். உபய வேதத்துக்கு ஒரு அத்தாரிட்டினா அந்த பில்லான், திருக்குறுகை பிரான் பில்லான். அவர் தான் திருவாய்மொழிக்கு வியாக்கியானத்தை அள்ளி செய்தார். இப்படி இப்படி அப்ப நினைச்சு பார்த்தோம்னா எவ்வளவு பேர் ஸ்ரீரங்கத்துல அந்த காலத்துல இருந்திருக்கணும். இன்னைக்கு ஒரு பெரிய டவுனா பாசிக்காது, அப்ப அந்த காலத்துல சின்ன டவுனா இருந்திருக்கணும். அப்ப அந்த ஸ்ரீரங்கம் முழுக்கவே அந்த வைஷ்ணவ மனத்தை கொடிகட்டி பறந்திருக்கணும். அதுக்கு மேல பாருங்க, சப்தத்யாதைச்சதுர்பேதியதிபிரபி ததா சப்தசத்யாத்புத ஸ்ரீ அன்யைஹி சைகாந்தி விஷ்யன் த்வியுத தசமிதை சஹஸ்ரே சமேதான் ஜேஷ்டான் கூரேஷ முக்கியான் அனுஜமபி யதா வௌரசம் ஞானபுத்திரம் தீக்ஷ வியாப்யத்தவாஹான் யதி நிருபதிரபி பிரேக்ஷ சம்மோதமாப. சப்தத்யா தை சதுர்பீனா 74 சிம்மாசனாதிபதிகள் இருக்கா, பஷகர்கள் இருக்கார், 700 யதிகள் ஏகாந்திகள்னு யதிகள், 700 யதிகள் இருந்திருக்கார். அதற்கு மேல 12,000 பாகவதால் அதாவது ஸ்ரீ வைஷ்ணவால் எழுதி இருந்திருக்கா. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு குழாம் அங்க இருந்திருக்கணும், கொடிகட்டி பறந்திருக்க ஒரு காலத்துல. அப்படி யதா வௌரசம் ஞானபுத்திரம் சொன்னா திருக்குறுகை பிரான் பிள்ளான் கூரேஷம் சொன்ன குரத்தாழ்வார், அனுஜம் சொன்ன எம்பார், இப்படி எல்லாரும் சூழ பாஷ்யக்காரர் அங்க ரொம்ப சந்தோஷமா எழுதியிருந்தார். இந்த ஸ்லோகமானது தெரிவிக்கிறது, சாஸ்திராச்சார வஷ்யர் விதித சுச்சரிதை சிஷ்ய வர்க்கை சமேதா கைஷ்சித் சம்பிராதித சன் யதிபதிரபி சாலிங்க சத்விக்ரஹான் ஸ்திரீன் ஸ்ரீரங்கே பூதபுரியாம் அபி ச யதுகிரோ ஸ்தாப்யமேதத்ரயம் சேத் யுக்த்வா தத்வா ச தேப்யோ ஜகதகில மவன்மான் ஜகதகிலம் அவன் மாம் கடாட்சை சபாயாத். அப்ப சிஷ்யாலாம் ஒரு பிரார்த்தனை பண்ண பாஷ்யக்கார இடத்துல, சாஸ்திராச்சார வைஷ்யைஹி விதித்த சுச்சரிதைஹி சிஷ்யை சிஷ்ய வர்க்கைஹி, என்ன என்ன அவெல்லாம் கேட்டான்னு சொன்னா, யதிபதிரபி சாலிங்க சத் விக்ரஹான் ஸ்திரீன், உம்முடைய தேவனுடைய விக்கிரகம் அடியவங்களுக்கு வேணும், அதை நாங்க பிரதிஷ்ட பண்ணணும், பிரதிஷ்ட பண்ணி நாங்க கொண்டாடணும்னு கேட்டா, அப்ப பாஷ்யக்கார அதுக்கு சம்மதிச்சு தாமான திருமேனி, தமருகுந்த திருமேனி, தாம் உகந்த திருமேனிட்டு மூணு திருமேனிகளை ஆலிங்கனம் பண்ணிட்டு கொடுத்தருள்கிறார். அப்ப நடாதுரவன் கேக்குறார், வரதன் என்ன பாவம் பண்ணான்னு கேக்குறேன், ஏன் காஞ்சிபுரத்துல விக்கிரகம் இல்லைன்னு சொன்னப்ப, அப்ப பாஷ்யக்காரர் என்ன சொல்றாரா, சரி நீரே பிரதிஷ்டாபனம் பண்ணு சொல்லி காஞ்சிபுரம் தனியா பிரதிஷ்டம் நடக்கிறது, ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீரங்கம் மேல்கோட்டை, அதனால அங்கேயும் ஒரு பிரதிஷ்டாபனம் பண்றார். ஸ்ரீரங்கே பூதபுரியாம் அப்ப எதுகிரவ், எதுகிரவுனா எதுகிரி, மேல்கோட்டை ஸ்ரீரங்கத்திலையும் ஸ்ரீபெரும்புதூர்லயும் எதுகிரியிலையும் இந்த மூன்று விக்கிரகங்களை தாம் இருந்தப்பவே ஸ்தாபனம் பண்ணுமாறு கட்டளையிட்டார். ஜெகத் அகிலம் அவன், ஜெகதாச்சாரியன்னு பாஷ்யக்காரருக்கு பெயருண்டு, அப்படி மொத்த ஜெகத்தையும் காப்பாற்றிக் கொண்டு மாம் கட்டாட்சைஹி ச பாயாத்னு இங்க தன்னுடைய அந்த ஒரு கோரிக்கை வைக்கிறார் இந்த கிரந்த கர்த்தா, என்னையும் அந்த பாஷ்யக்காரர் காப்பாற்றட்டும்னு. கலிபுருஷனுக்கு ஒரு கோபம் வந்துடுதான். பாஷ்யக்காரர் சொல்றானா, எப்படியாவது உம்முடைய மதத்தை நான் உயர் செய்வேன், சர்வத்த உச்சாரயித்வா அப்படி அபகத வசத்தின் மாம் அகாஷிஹி யதஸ்தம், ஏன்னா கலியும் கடும் கண்டுகொண்மின் சொல்ற ரீதியில கலிகாலத்துக்கே ஒரு ஒரு சோறு வந்துருத்தான் பாஷ்யக்காரர் வந்ததுக்கு அப்புறமா. தஸ்மாத் சம்பிராப்த காலே மதம் அப்படி பவத்தா க்ஷோபயிஷ்யே சபேகம்னு கலிபுருஷன் ஒரு சாபம் கொடுக்கிறானா, அதாவது ஒரு சபதம் பண்றானா, அந்த கரெக்டான டைம் வரைச்சே நான் நிச்சயமா உங்களோட மதத்தை வந்து அது ஒரு அதுக்கு ஒரு க்ஷீண தசையை உண்டாக்குவேன்னு. சுத்வா இத்யுக்தி கலேரப்யத எது நிபதிஹி ஸ்ரீஷமாத்யம் பிரபன்னஹ ஜியா தவ்யாகதம் மேனு, அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீமன் ஸ்ரீரங்கம் சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி சம்பர்த்த அபிவர்த்ததான்னு சொல்ற ரீதியில சிஷ்யாலாம் பிரார்த்தனை பண்ண, அப்படிப்பட்ட மேன்மையுடைய அந்த பாஷ்யக்காரர் பாலையேன் மாம் கட்டாட்சி, அவருடைய கட்டாட்சங்களால் என்னை, இது என்ன அவருக்கு ஒரு ஸ்துதி பண்றதுக்காக, களி களியும் கடும் கண்டுகொண்மின் சொல்ற ரீதியில இவருடைய சம்பிரதாயமானது அப்ப ஓங்கி இருந்து சொல்லி அப்படிப்பட்ட பாஷ்யக்காரர் என்னை கட்டாட்சங்களால் காப்பாற்றும்னு சொல்றார். சம்பிரதாயத்துல ஒரு ஒரு ஐதிகம் சொல்றது உண்டு, ஆழ்வார் பாசுரத்துல பொலிக பொலிக பொலிக போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நெய்ந்த நமனுக்கிங்கு யாதொன்றுமில்லை களியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப் புகுந்திசை பாடி உயிர கண்டோம். அப்புறம் கண்டோம் கண்டோம் கண்டோம் ஆரம்பிக்கிறது, பொலிக பொலிக பொலிகன்னு வேதத்துல சொன்ன மாதிரியே மூணு வாட்டி பொலிக பொலிகன்னு சொன்னார். நாதமுனிகள் இந்த பாசுரத்தை அனுசந்தானம் நினைச்சு அவருடைய திருக்கரங்கள்ல ஒரு விக்கிரகம் கிடைச்சதாகவும், அந்த விக்கிரகமானது தனக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியருடைய விக்கிரகம் இல்ல, பவிஷ்யத்து வரப்போற பாஷ்யக்காரருடைய விக்கிரகம்னு சொல்லி சொல்ற வழக்கம் உண்டு. நலியும் நரகமும் நெய்ந்த, அல்ல வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் காண்பிக்கிற, நரகத்துல புல்லு முளைக்க ஆரம்பிச்சிருத்தான், ஏன்னா நரகத்துக்கு போறவாலே கம்மி ஆயிட்டாலாம். நலியும் நரகம், நரகம் நலிய ஆரம்பிச்சிருத்தான், நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூல ஆரம்பிச்சிருத்து, ஏன்னா யமதர்மராஜாக்கு நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கா, ஒருத்தர் இங்க வரதில்லை, கொண்டு போறதுக்கு ஆள் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ அப்படி அப்பவே அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆரம்பிச்சிருத்தான். அப்ப நரகமும் நலிய ஆரம்பிச்சிருத்து. யமனுக்கும் வேலை இல்ல. கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மேல பாசுரமானது போறது. இப்படிப்பட்ட ஸ்ரேயசோ இருந்த அந்த பாஷ்யக்காரர் இங்க தன்னுடைய பத்தியத்தினால ஸ்லாகிக்கிறார் இந்த கிரந்தகர்த்தா. ஜீயா ஸ்ரீயா முனாரியை ததுபசித மகா பூர்ண கோஷ்டி புராத்ய பூர்ண ஸ்ரீசைல பூர்ணைரபி மகிம நிதி ரங்கமாலாதராரியை பிராச்சீனாராதனந்தம் வரதமபி ஹயக்ரீவம் ஆப்தம் சவான்யா தத்வா ஞானாத்மஜாய திரிபுவன திலகி பூத கீர்த்திர் யதீஷா. பிறகு மறுபடியும் இன்னொரு ஒரு பத்தியத்தினால எப்படி மூன்று உலகத்துக்கும் திலக்கி பூர்த்த கீர்த்திகின்றனா, மூன்று உலகத்துக்கும் பரவக்கூடிய ஒரு புகழை உடையவராக பாஷ்யக்காரர் யதீஷர் எப்படி இருந்தார்னு சாதிக்கிறார். ஜீயாத், அவர் ஜீயாத்னா அவர் ஜெயிக்கட்டும். ஸ்ரீ யாமுனாரியை தது உபசித்த மகாபூர்ண கோஷ்டி புராதின் அப்படி யாமுனாச்சாரர் அவர் ஆசிரியிச்ச கோஷ்டி பூர்ணர் மகாபூர்ணர் இவ்வாறு அந்த குரு, அந்த குரு பரம்பரையினுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் அதற்கு மேல் அவருடைய சிஷியர்கள் வரதனையும் ஹயக்ரீவனையும் நன்றாக ஆராதித்துக் கொண்டு பாஷ்யக்காரர் அந்த ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருக்கக்கூடிய பாஷ்யக்காரர் நன்றாக அவருடைய புகையானது மூன்று லோகத்துக்கும் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய பாஷ்யக்காரர் நன்றாக எப்பொழுது இருக்கும்னு சாதிக்கிறார். அதற்கு பிறகு தன்னுடைய நெய்ச்சான சிந்தானத்தை வெளிப்படுத்துறார். தனக்கு என்ன கர்த்தவியம் அதை பாஷ்யக்காரர் கொடுத்தார்னு சொல்லி இன்னொரு பத்தியத்தோடு கிரந்தமானது பூர்த்தியாருது. காம்சித் கஸ்மின்சிதர்த்தே பிரதிநியத தயா சந்நியோஜ்யாந்தரங்கான் தத்ர க்ஷீரார்த்த கிருத்தியே பிரதிநியத மகோ தாசமப்யத்யனர்ஹம் குருவன் ஸ்ரீமா நிதீஷஸ்வபத வினத தத்தாச தாசானுதாசம் மாமப்பத்யந்த பக்தம் ஸ்வஹிதமிவ சதா கோபயன் சோபி ஜீயாத். அதற்கு பிறகு பாஷ்யக்காரர் என்ன பண்ணார்னு கேட்டா, சில அந்தரங்க சிஷியர்களை கூப்பிட்டு அவளுக்கு சில கைங்கறிகள்லாம் கொடுத்து தத்ர க்ஷீரார்த்த கிருத்தியே க்ஷீரத்தை சாதிக்கக்கூடிய கிருத்தியனா காரியம், அந்த காரியத்துல பிரதிநியத்த மகோ தாசமபி அத்தியநரகம்னு போட்டுட்டார். சிறிது கூட அருகத்தையே இல்லாத அடியேன கூட பாஷ்யக்காரர் பரம காரணிகளான பாஷ்யக்காரர் அந்த க்ஷீர கைங்கறத்தை அடியேன கொடுத்தார். குருவன் ஸ்ரீமான் நிதீஷ ஸ்வபத வினத்த தாச தாசான தாசன்னா அப்படி அவருடைய அவருடைய தாசருக்கு தாசருக்கு தாசனக்கூடிய அடியனுக்கு அந்த கைங்கரத்தை கொடுத்தாரே. சதா கோபையன் சோபி ஜியாத், என்னையும் காப்பாற்றிக் கொண்டு அவர் பல நாள் பல வருஷங்கள் எழுந்திருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். இதற்கு பிறகு அவர் சாதிக்கல, அதாவது இந்த கிரந்தத்தை மங்களகரமா முடிச்சிருக்கார். இன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், பாஷ்யக்காரர் வந்து வேற திவ்ய தேசங்கள்லாம் போயிருக்காரா எப்படி தெரியும்னு கேட்டா, அந்தந்த கிரந்தத்தை எழுதுறவா வந்து எல்லா ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸும் சொல்ல முடியாது. நான் பாஷ்யக்காரர் இருந்த ஆட்டோபயோகிராபி எழுதல, அப்ப கூட இருந்தவா அவ என்ன தெரிஞ்சு எழுதினாலும் அவ்வளவுதான். இன்னொரு ஸ்ரீமத் ராமாயணம் எடுத்து படுத்தா கூட முக்கியமான சம்பவங்கள் தான் எப்பயுமே ஒரு ஒரு அந்த பயோகிராபியானது சொல்லும், அந்த காவியமானது சொல்லும். அது மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டா, அவர் காலத்துல பாஷ்யக்காரர் கடைசியா எப்படி இருந்தான்றது சொல்லிட்டு அந்த கிரந்தத்தை சமாபனம் பண்றார். கோபையன்னு சோபி ஜியாத், என்னையும் காப்பாற்றிக் கொண்டு அவரும் நெடுநாள் எழுதி இருக்கவன் சாதிக்கிறார். கமலேஷ முக்கிய குரு பங்கி வைபவ பிரதி கர்ம சோபி யதி ராஜ வைபவம் எயிரம் பதந்தி கலி கல்மஷாபகம் தயிமே விபூதி யுக நாயகா த்ருவம். கமலேஷ முக்கிய குரு பங்கி, கமலேஷன் சொன்னா எம்பெருமான் திருமகள் கேள்வன், அவன் தொடங்கி வரக்கூடிய குரு பங்கினா அந்த குரு பரம்பரை, அந்த வைபவத்தை பிரதி கர்ம சோபி எதிராஜ வைபவம், அதற்கு ஈடா இருக்கக்கூடிய எதிராஜ வைபவத்தை இந்த கிரந்தமானது தெரிவிக்கிறது. இதை எவர் ஏ இதம் படந்தி, எவர்கள் படிக்கின்றனரோ அவளுக்கு கலி கல்மஷாபகம் தெய்யுமே, அவளுக்கு கலி ஒன்னும் பண்ணாதவால விபூதி யுக நாயகா த்ருவம், இரண்டு விபூதிகளையும் ஆளக்கூடிய அவர்களுக்கு ஒரு சாமர்த்தியமானது கிடைக்கும்னு கடைசியா பலஸ்ருத்தியானது அமைஞ்சிருக்கு. அதுக்குதான் அடியே அதை வாசிச்சேன். ஆனா உபன்யாசம் எப்படி இருக்கோ, வாசித்துக்கு ஒரு பலன் உண்டு, ரெண்டு விபூதி ஆளலாமேனு ஆசைதான். ஆனா வாசிச்சதுனால கேட்க உங்களுக்கும் ஒரு அதனால ஒரு பாக்கியம் ஏற்பட்டு இருந்தா, அந்த எத்ராஜ வைபவத்தை நம்ம வடுக்கு நம்பி சாதிச்ச அந்த எத்ராஜ வைபவத்தை அனுபவிச்சோம். வடுகு நம்பி திருவடிகளே சரணம்னு சொல்லி ஸ்ரீமதே பகவதே பாஸ்கராய நமகான்னு சொல்லி பாஷ்யகாராய நமகான்னு சொல்லி ராமானுஜன் அதை அனுபவிக்கலாம். கூடவே எத்ராஜ சப்ததி, அதாவது இன்றைய தினம் காலக்ஷேபம் பூர்த்தியாக போகிறது, நாளைக்கு உண்டு, நாளனைக்கு எப்படி எவ்வளோ அவகாசம் கிடைக்கும் தெரியல. வெள்ளிக்கிழமை இந்த இடைப்பட்ட காலத்தில் எவ்வளவு அரியனுக்கு விஷயங்கள் தோன்றதோ அவ்வளோ விஷயங்களை விஜயாபனம் பண்ணுறேன். இராமாவது இருந்தாச்சும் சொல்கிறாங்க, தமிழில் வந்து ரால ஆரம்பிக்கிற எழுத்துக்கள் கிடையாது, அதனால் அது இக்காரத்தை சேர்த்து எல்லாமே இராமன் இலக்குமணன் இப்படி தான் பேர் உண்டு. சேவிக்கச்சவும் இராமானு சார்ந்த சேவிக்கிற வழக்கம் உண்டு. அப்போ ராமா நம்ம ஆனால் சொல்லச்சே ஒரு வாட்டி ஈ செல்லாமல் சில சமயம் சொல்கிற வழக்கம் உண்டு. ராமா இருந்தாச்சும் சொல்கிறோம் நம்ம. இதை சாதிச்சவர் திருவரங்க தமுதனார். இந்த திருவரங்க தமுதனார் வந்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுக்கு முக்கியமான கைங்கரியம் பண்ணிட்டுருந்தவர். சம்பிரதாயத்தில் இல்லை முதல்ல. அப்போ பாஷ்யக்காரர் வந்து அவரை திருத்தி பணிகொள்ளணும்னு சொல்லி அந்த காரியத்தை குரத்தாழ்வன்கிட்ட கொடுக்கிறார். குரத்தாழ்வனும் அவாத்தில் ஒரு தினத்தன்னைக்கு போக வேண்டியிருக்க நிமந்திரணம் இருந்துட்டு அவரிடத்துல திருப்தகான சொல்லணும், அதுக்கு முன்னாடி என்ன வேணும் கேட்பா. ரங்கநாதனுடைய பர்சனல் சாவியை கேட்கிறார். உடனே எல்லாம் அவருடைய விளையாட்டு தான், உடனே அவரும் கொடுக்க அவருக்கு இருந்து கைங்கரியத்தை வாங்கி விட்டான். பாவம், அவர் கைங்கரியம் இல்லாமல் இருந்தார். உடனே பாஷ்யக்காரர் கொடுக்கல, சரியில்லை, அவருக்கு ஒரு கைங்கரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரையும் கூப்பிட்டு சம்பிரதாயத்தில் சேர்த்து குடத்தவன் மூலமாக அவரையும் திருத்தி திருவரங்க தமுதனார்ன்ற பெயரில் அவருக்கு குடத்தவன் மேலே பயங்கர அபிமானம். அடியனுடைய அனுமானம் என்னன்னா, அன்றைக்கி தான் பார்த்தோம், அனுமானம் யார் வேணா பண்ணிகிட்டே இருக்கலாம், அவர் குடத்தவன் மேலேயே பிரபந்தம் சாதிக்கிறதா இருந்திருக்கலாம். இது ஒரு இதுவாக உபன்யாசிரியர்கள் எடுத்துக்கோ, எங்கேயும் ஆராய்ச்சி பண்ணாலும் கேள்வி கேட்க வேண்டாம். குடத்தவன் சாதிக்கலாம் இல்லைன்னு வந்து என் மேலே எழுதாத, ஏன்னா குடத்தவன் ரொம்ப அத்தியந்த வினீத்தர். பாஷ்யக்காரர் மேலே எழுதுன்னு அவர் சொல்லியிருக்கலாம். பாஷ்யக்காரர் ஒத்துக்கலாம் முதல்ல, வேண்டாம் வேண்டாம் திருப்பி அனுப்புறார். அப்புறம் இந்த ஸ்டைலை மாற்றி இருக்கணும், மாற்றி அழகாக முதல்ல பெருமாளிடத்தில் ஆரம்பித்து ஆழ்வார்கள்லாம் சொல்லி ஆச்சாரியெல்லாம் சொல்லி கொண்டு போகிற ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம். ரங்கநாதருடைய நியமனத்தில் தான் இந்த பிரபந்தத்தை பாராயண கிரமத்தில் 4000 ஏற்படுத்தி வச்சிருக்கா. சுவாமி தேசிகனும் தம்முடைய பிரபந்த சாரத்தில் பாஷ்யக்காரரே பிரார்த்திக்கிறார். ஒரு ஒரு பிரபந்த ஒரு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாசுரங்களில் எந்த ஆழ்வார் எந்த பிரபந்தத்தை எழுதினாலோ அதெல்லாம் சொல்லி அந்த ஆழ்வாரையே வேண்டார். திருமயசைப்பிரானு வேண்டார். ஆனால் இந்த ராமானுஜன் விட்டிருந்த சொல்லிச்சு பாஷ்யக்காரர் தான் பிரார்த்தனை பண்ணுறார். அப்ப ஆழ்வார்கள் ஸ்தானத்தில் பாஷ்யக்காரர் இருக்கிறார். தேசமெல்லாம் முகந்திரவே பெரும்போதூரில் சித்திரையில் ஆதிரினால் வந்து தோன்றி காசினி மேல் வாதிகரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்துள்ள மெதிராசா, உன் பூசுரகோன் திருவரங்க தமுதனார் உன் பொன்னடி மேல் அந்தகாரியாக போட்டு பேசிய நற்களித்துறை 108 பாட்டும் புகையறவே எனக்கு அருள் செய் பெண்ணியன்னு பாஷ்யக்காரிடத்துல பிரார்த்திக்கிறார். அவர் எழுதின பாசுரமானது எனக்கு நன்றா மனசுல பதியணும்னு. 3 தனியன்கள் உண்டு இந்த கிரந்தத்துக்கு. முதல் தனியனானது உத்தமூர் சுவாமி சாதிச்ச பிரகாரம் அருளாள பெருமாள் எம்பெருமானார் சாதிச்சதும் சாதிக்கிறார் அவருடைய கிரந்தத்தில். ஆனால் இது எல்லாமே டிஃபென்ஸ் ஒப்பீனியன் இருக்கு. வேதபிரான் பட்டர் சாதிச்சார்னு சில பேர் சொல்ற வழக்கம் உண்டு. முன்னை வினயகல மூங்கிற் குடியமுதன் பொன்னங்கழற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக சேர்த்தினேன் தென்புலத்தாருக்கு என்ன கடவுடைய ஞான முதல் தனியன். மூங்கிற்குடின்றது அமுதனாருடைய ஒரு வம்சம். அப்ப முன்னை வினயகல என்னுடைய பூர்வம் பண்ணிருக்கக்கூடிய வினையெல்லாம் போர்த்துக்கு இந்த மூங்கிற்குடியமுதன் திருவரங்க தமுதனார் பொன்னங்கழற்கமல போதிரண்டும் அவருடைய திருவடி இருக்கே அத என்னுடைய சென்னைக்கு அணியாக சேர்த்தினேன். சின்ன தலைக்கு நான் ஒரு ஆபரணமா வச்சுக்கிறேன். எதுக்குன்னா, ஏ அது வச்சப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, தென்புலத்தாருக்கு என்ன கடவுடைய ஞான். தென்புலத்தார்னு சொன்னா தெற்கு திசையில் இருக்கக்கூடிய இத்தனை லோகங்கள்லாம், தாழ்ந்த லோகங்கள், அந்த லோகங்கள்லாம் என்ன பண்ண முடியும். ஏன்னா திருவரங்க தம்பியாருடைய திருவடியானது என்னுடைய சிரசுல இருக்குன்னு முதல் தனியன். நயந்தர் இது எம்பாறு சாதிச்ச தனியன்னு சொல்ற. நயந்தரு பெருன்பமெல்லாம் பழுதின்றி நன்னினர்வால் சயந்தரு கீர்த்தி ராமானுஜமனது அல்லமேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்கும் அன்பால் இயம்பும் கலைத்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமேனு சாதிக்கிறார். நிறைய பாசுரங்கள்ல மனசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பார். மனமே தொழுதொழு, நெஞ்சமே நல்ல நிலைன்னு சொல்றார். எல்லாம் அவ சொல்லச்சு அவளுடைய மனசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். முதல்ல உபதேசம்லாம் முதல்ல இப்படிதான் இருக்கணும், அப்புறம் தான் இப்படி போக முடியும். அதனால என்ன பண்றா, முதல்ல அப்படி சாதிக்கிறார். நயன்தரு பேரின்பம் எல்லாம் பழுதின்றி நன்னினர்வாள். நயன்தரு பேரின்பம் சொன்னா லோகத்தில் இருக்கக்கூடிய இத்தர சுகங்கள் இருக்கே அதெல்லாம் எப்பயும் போகக்கூடிய விஷயங்கள். சயந்தர கீர்த்தி இராமானுஜ முனிதாழ்ன மேல், இதற்கு மேல ஸ்ரேயசெல்லாம் கொடுக்கக்கூடிய பாஷ்யகாருடைய தாழ்ன மேல், உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்கும், அவருடைய அந்த வசந்த குணங்கள்லாம் இருக்கே அதை கொண்டு அழகா சாதிச்சாரல்லையா பிரபந்தம், அந்த அன்பால் இயம்பும் கலித்துறை சொல் என்ன பொருள் என்ன இத்தியாதிகள் ரொம்ப சிறப்பா அமைந்த அந்த கலித்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமேன் சாதிச்சார். அதுக்கடுத்து பிள்ளான் சாதிச்ச தனியன், சொல்லின் தொகை கண்டு உணதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரே தன் நாமமெல்லாம் எந்த நாமே உள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்க அருகமையும் வெள்ளும் பரமா ராமானுஜா இதன் விண்ணப்பமேன் சாதிச்சார். சொல்லின் தொகை கொண்டு சொல்லு தொகையில அலங்காரங்கள் இதெல்லாம் சேர்த்து உணதடி போதுக்கு தொண்டு செய்யும் உன்னுடைய திருவடிக்கு தொண்டு செய்யக்கூடிய நல்லன்பரையத்தும் உன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும் படி நல்கு, உன்னுடைய திருநாமத்தை நான் சொல்லின்றே இருக்கணும் அப்படி நீயே அருள வேண்டும், யாரும் கேட்டா அருசமயம் வெல்லும் பரமா பார்த்தான் அருசமயங்கள் பதைப்பன் இப்படி பாசனமா இருக்க போறது. அப்படி வேதத்துக்கு விருத்தமா இருந்த ஆறு சமயங்களையும் வென்ற பரமா ராமானுஜனே இதன் விண்ணப்பமே சாதிச்சார். இந்த பிரபந்தத்துல மட்டும் இல்ல திருவாய்மொழி தனியன்லையும் பெரிய திருமொழி தனியன்லயுமே பாஷ்யகாரிடத்திலேயே பிரார்த்தனை, எங்களுவதியே ராமானுஜமுனியே சங்ககெடுத்தாண்ட தவராதா பொங்கு புகழ் மங்கையகோன் இன்ற மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தான் எங்க தனியன் இருக்கு. சங்ககெடுத்தாண்ட தவராசானா சங்கான் சங்கானா டவுட் என்ன, நம்ம பாஷை தெரியாம படிச்சுனா சங்கை என்ன சங்க கெடுத்தார் அப்படின்னு யோசிக்க கூடாது. எந்த சங்கையும் கெடுக்கல, அவர் சங்கையெல்லாம் போக்கினர், எந்த விதமான சந்தேகமும் இல்லாம கொடுத்தாருன்னு தாத்பரியம். ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாந்தமலப்பாதம் வணங்குகின்றேன், ஆய்ந்த பெரும் சீரா தடகோபன் செந்தமிழ் வேதம் தரைக்கும் பேராத உள்ளம்பெற நாங்க சாதிச்சார். நம்மாழ்வாருடைய பிரபந்தத்தை நான் மனசுல நிறுத்திக்கிறதுக்கு ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் பாதம் வணங்குகின்றேன், வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன். ஆக மொத்தம் நாலாயிரத்துல ஊற்றம் வேணும் நமக்கு வந்து ஒரு நன்னா மனசுல நிக்கணும்னா பாஷ்யகாரதான் முதல்ல நம்ம பிரார்த்திக்கணும். அதுதான் தனியங்கள் அழகா சொல்லிக் கொடுக்கிறது. முதல் பாசுரம் பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறு நடிபனின் பல்கலையோர் தாமன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. மறுபடியும் தன்னுடைய நெஞ்சத்துக்கே ஆரம்பிக்கிற நெஞ்சே மனமே சொல்லுவோம் அவன் நாமங்களே. யார் அந்த அவன் கேட்டா பூமன்னமாது பொருந்திய மார்பன், பூ மண்ணு மண்ணுன்னு நிலைச்சி இருக்கக்கூடிய பிராட்டி மார்பன்னா அப்ப ஸ்ரீனிவாசன் அர்த்தம் மாறுது. அவனுடைய புகழ் மலிந்த பாமன்னு மாறன், இங்கேயும் என்னன்னு கேட்டா பாஷா ஜானம் இல்லாட்டி அர்த்தம் அனர்த்தமா போயிடும். மலிந்தன்னு சொன்னா வச்சுக்கோ இந்த காலத்துல மலிவுனாலே ரொம்ப தாழ்ச்சின்னு அர்த்தம், மலிவு விலையெல்லாம் போடுறான் என்னடா அது புகழ் மலிந்தன் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல மலிந்தாக்கு அர்த்தம் வேற. அந்த புகையை ஏற்றிய ஏற்றி காண்பித்த பாமன்னு மாறன், அப்ப எம்பெருமானுடைய முதல்ல விஜயாபனம் பண்ண மாதிரி உயர்வர உயர்நலம் உடையவன் சொன்னோம். அப்படி எம்பெருமானுடைய புகழ பறக்க பேசிய பாமன்னு மாறன், அந்த பாசுரத்தை வழங்கிய மாறன் அடிபணிந்துந்தவன். முதல்ல விஜயாபனம் பண்ணோம் பிரபந்தங்களுக்கு ஏன் ஏற்றன்னா திராவிட பாஷையில் இருந்தா கூட பொதுவா வேதாந்திகளுக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டா சம்ஸ்கிருத மொழியில் இருக்கக்கூடிய வேதம் உபனிஷத்து கீதை சூத்திரம் எல்லாம் இத்திகாச புராணங்கள் எல்லாமே. அப்ப தமிழ் மொழின்றது அப்ப அந்த காலத்துல பிரமாணத்துக்கு ஏத்த மொழியா ஏத்துக்கப்படல, இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து விஷய வைலட்சணத்தை பார்த்து அந்த பிரபந்தங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பிராதான்யம் கொடுத்து ஒருபடி மேலேயே வேதத்துக்கு மேலேயே திராவிட வேதன்ற அங்கீகாரத்தை கொடுத்து பண்ணது நம்ம சம்பிரதாயம். அப்ப அப்படிப்பட்ட பல்கலையோர் தாமன்ன வந்தடி ராமானுஜன், பல பண்டிதர்கள் வந்து பாஷ்யகாரர்கள் வந்து அவ அண்டி இருந்தா அப்படிப்பட்ட ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ அவனுடைய திருவடி தாமரில் நாம் இருக்கிறதுக்காக நிலையாக இருக்கிறதுக்காக நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை முதல்ல ஆரம்பிக்கிறார். கல்லார் புகில் தன் நரங்கன், கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனிதரை நீங்கி குறையல் பிரானடுக்கு வில்லாத அன்பனை ராமானுஜன் மிக்க சீரமல்லால் உள்ளாதன் நெஞ்சு ஒன்றறியேன் என குத்த வேறியல்வே. அடுத்து திருமங்கை ஆழ்வார், முதல்ல நம்மாழ்வார், அடுத்து திருமங்கை ஆழ்வார். கல்லார் பொயில் தன்னரங்கன், கல்லார்னு சொன்னா தேன் பெருகும் சோலை, ஸ்ரீரங்கம் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கணும், நமக்கு தெரிஞ்சு இப்ப அப்படி இல்லை, கான்கிரீட் ஜங்கலா மாறினு வருது. ஆனா ஒரு காலத்துல அப்படி தேன் பொழியக்கூடிய சோலையோடு இருந்த ஸ்ரீரங்கம், கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனிதர்கள் நீங்கி, இதற்கு முன்னாடி நான் அப்படி இல்லைன்னு சாதிச்சுக்கிறார், எல்லாம் நெய்ச்சல சந்தானம் தான். ஏன்னா இவருடைய ஹிஸ்டரியை பார்த்தா இவரும் ரங்கநாத கைங்கரியம் இருந்த ஒரு பாகவதர் தான், ஆனாலும் தன்னுடைய ஒரு நெய்ச்சல சந்தானத்தை வெளிப்படுத்துறார். கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனிதரை நீங்கி, அப்ப இதற்கு முன்னாடி அதுல ருச்சி இல்லாத மனுஷாரோட கூடி இருந்தா மாதிரியும் இப்போ நீங்கி குறையல் பிரானுக்கு வெல்லாத அன்பன் இராமானுஜன். குறையல் பிரானுசனா திருமங்கை ஆழ்வார், அவருடைய பாசுரங்கள் மேல அவ்வளவு ஒரு ஈடுபாடு. அப்படிப்பட்ட ராமானுஜன் மிக்க சீலமல்லால் உள்ளாது என்னஞ்சு. இந்த நீசன், நான் வந்து நீச்சன் சொல்றார், ஒன்றறியேன் எனக்குற்ற பெரியல்வேன் சாதிக்கிறார். எப்படி எனக்கு இந்த ராமானுஜனுடைய திருவடியில பக்தி ஏற்பட்டது எனக்கே தெரியலையே, ஒன்று அறியேன் அப்படிங்கிறார். எனக்குத்த பேரியல்வே, இந்த இயல்பு எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியலையேன்னு தன்னுடைய அந்த நீச்ச பாவத்தை வெளிப்படுத்துறார். பாஷ்யக்காரர் புகழ்ந்து கிரந்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு இங்கே வந்தது ஈடுபாடு அப்படின்னு சாதிக்கிறார். பேரியல் நெஞ்சே அடிபனின்றே நுண்ணை பேப்பிறவி பூரியரோடுள்ள சுற்றம் புலத்தி புருவருந்தேர் ஆரியன் செம்மை ராமாஜமனை கண்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கு என்னை சேர்த்ததற்கே. ஒரு சரணாகதி பண்றார் இப்போ, யாருக்கிட்டன்னா மனசுக்கிட்டயே தன்யவாதங்களை தெரிவிச்சுக்கிறார். பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை, மனசே உனக்கு முதல்ல ஒரு நமஸ்காரம் பண்றேன். ஏன் அப்படின்னா பேய்பிறவி பூரியரோடுள்ள சுற்றம் புலத்தி, பேய்பிறவினா அந்த பொல்லாத மறுபடியும் பிறப்பு இறப்புன்னு இருக்கக்கூடிய அந்த சம்சார மோகம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து பூரியரோடுள்ள சுற்றம் புலத்தி அதிலிருந்து நீங்கினவராக நான் வந்து ஒருவரும் சீர் ஆரியன் செம்மை ராமானுஜ முனிக்கு. ஆரியன்ற சொல்லுக்கு மரியாதை மிகுந்தன் அர்த்தம், இது அந்த ஆரிய திராவிட விஷயத்த சொல்லல, ஆரியன்னா ரொம்ப நோபல் அதான் அர்த்தம் அதுக்கு. ஆரியன் செம்மை ராமானுஜ முனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடைய யார், அவருக்கு தொண்டு செய்யக்கூடிய குடத்தாழ்வான் இவர்கள்லாம் அடிக்கு என்னை சேர்த்ததற்கு, நீ மட்டும் கோபரேட் பண்ணாட்டி என்னால முடியாதுன்னு சொல்றார் ஆழ்வார். சாதிக்கிறார் நம்ம ஆழ்வார், நெஞ்சமே நல்ல நெல்லை உன்னை பெற்றால் என் செய்யும் இது என்ன குறைவினம்னு கேட்கிறார். மைந்தனை மலரால் மனவாளனை துஞ்சும் போதும் விழால் தொடகண்டாய் சாதிக்கிறார். இந்த மனசு மட்டும் நமக்கு ஃபேவரபுளா இருந்தது வச்சுக்கோங்கோ, நம்ம ஆக்சுவலா எந்த ஒரு கஷ்டமே இல்லை, ஆனா மனசு எப்பவுமே நமக்கு ஃபேவரபுளா இருக்க மாட்டேன்றது, அதுதான் ப்ராப்ளமே. அது அழகர் தெரிவிக்கிறார், நெஞ்சமே நல்ல நெல்லை உன்னை பெற்றால் இனி என்ன குறை அப்படிங்கிற, இப்படியே நீ இருந்துட்டா ஒரு குறையும் இல்லை, எம்பிரமான அனுபவிச்சுலே இருக்க போறோம். விஷ்ணு புராணத்துல பராசர சொல்லச்சு, மனையேவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷயோஹோ, பந்தத்துக்கும் சரி மோக்ஷத்துக்கும் சரி மனசுதான் காரணம் சாதிக்கிறது. இதை தெரியப்படுத்துறதுக்கு நிறைய கதைகள் இருக்கு, இருந்தாலும் அடியனுக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஒன்று இருக்கு. ரெண்டு புத்த பிக்ஷுக்கள் இருக்கா, குருவிடத்தில் உபதேசங்கள்லாம் கேட்டுட்டு காட்டு வழியா போயின்னு இருக்கா. போனா பெரிய ஆறு, வெள்ளம் புரண்டு ஓடுறது, அதை கடந்து போகணும். அப்ப இந்த ஆத்தங்கரைக்கு போனோடனே பார்த்தா அங்க ஒரு அழகான பொண்ணு இருக்கா, இளம் பெண் இருக்கா, அவளுக்கும் அந்த ஆத்தை கடந்து போகணும், ஆனா போறதுக்கு துணிச்சல் இல்லை, ஆனா போய் ஆகணும். இவாளும் புத்த பிக்ஷுக்கள், புத்த பிக்ஷுன்னு சொன்னா இவா வந்து அந்த ஸ்ரீ சம்பந்தம் இல்லாம இருக்கணும். அப்போ பிரார்த்திக்கிறா, நான் கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்களேன், நதியை கடக்கணும்னு இருக்கிறா. அப்ப முதல் பிக்ஷு சொல்றான், இல்லம்மா சாரி அப்படின்னுட்டான், ஆனா குரு சொல்லியிருக்காரு முடியாதுன்னுட்டான். ரெண்டாவது சிஷ்யம் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த பொண்ணை தன்னோட தோல்ல ஏத்தி உட்காத்தி வச்சுட்டு ஆத்த கடந்து வரான். அப்ப இந்த இன்னொரு சிஷ்யனுக்கு ரொம்ப கோபம், என்ன இவன் இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டானேன்னு அதையும் யோசிச்சுன்னு வரான். வந்தா ஆத்து கடந்தா காத்து கடந்தா அந்த சிஷ்யன் என்ன பண்ணா, அந்த பொண்ணை இறக்கி விட்டான், போயிட்டு வாமான்னு அவளும் நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டா. மௌனமா வந்துருக்கா, மௌனமா இருந்தாலே கோபம் ஏதோ கலர போறதுன்னு அர்த்தம். திடீர்ல சைலன்ஸ் இருந்து வச்சுக்கோ, ஜாகிரதையா இருக்கணும், ஏதோ தெரியல அப்படின்னு. அப்ப கொஞ்சம் தூரம் கழிச்சு அவன் கேட்கறான், நீயே இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, என்ன பண்ண அப்படின்றான், நீயே அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்த அப்படின்றான். அதுக்கு அவன் கேட்கறான், ஓ நீ இன்னும் அந்த பொண்ணை தூக்கிட்டு இருக்க மனசுல அப்படிங்கிற, அந்த பொண்ணை நான் உடம்புல தூக்கினு அப்பயும் இறக்கி விட்டு வந்துட்டேன், என் மனசுல நான் தூக்கவே இல்லை, நீ இன்னும் அந்த மனசு இன்னும் மனசுல தூக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு கேட்கறான். அதான் மனசானது அந்த பந்தம் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட அந்த காரியத்தை பண்றோன்றது இருக்கு. சில காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு, ஈடுபாடு இல்லாமல் பண்ணிட்ட போனா முடிஞ்சு போச்சு, அப்ப நமக்கு அது இல்லையே. 10 கோடி ரூபாய் பையில கொடுத்து அனுப்புறான் நம்ம கிட்ட, என்ன வெறும் பேப்பர் தான் கொண்டு போய் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்குது, சரி 10 கோடி ரூபாய் கையில இருந்தது விட்டுட்டோமேன்னா, அப்ப அதுல ஈடுபாடு ஏற்படுறது. அப்ப மனையேல காரணம் மனுஷியானம் பந்தமோக்ஷ யோகோ, ஏன்னா நமக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி நடக்கிறது. அப்ப எங்களா நமக்கு மனசு கோஆபரேட் பண்ணலையோ அவங்களா ஃபெயில் ஆயிடுறோம், எங்களா மனசானது ஏதோ நல்ல இதனால உடன்பட்டு இருக்கோ, அப்பதான் அங்க சாதிக்கிறார். பேரியல் நெஞ்சு அடிபணி, நீ மட்டும் எனக்கு ஒத்தாசம் இல்லைன்னா நான் இப்படி மாறி இருக்க முடியுமா அப்படின்னு அழகா சாதிக்கிறார். என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த முன்னே பழவினை வேறெடுத்து ஊழி முதல்வனையே பண்ண பணித்தவி ராமானுதன் பரண்பாதவும் என் சன்னித்தரிக்க வைத்தான், எனக்கேதும் சிதைவில்லையே, எனக்கு எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. இப்போ ஏன் அப்படின்னா, என்னை புவியில் ஒரு பொருளாக்கி, இதே பாஷ்யக்காரர் சொன்னார், எப்பதாம் போருகத்தியான திக்வஸ்தா சேஷ கல்மஷகன் சொன்னார், வசுதாம் உபயாத்தோகம், எவருடைய திருவடி தாமரையினுடைய தியானத்தினாலேயே எனக்கு ஒரு வஸ்துன்ற ஒரு நிலை கிடைச்சதோன்னு பாஷகார் சாதிச்சார். இப்ப இவர் சொல்றார், என்னை புவியில் ஒரு பொருளாக்கி, இந்த பூமியில என்னையும் அடியனையும் பொருளாக்கி மருள் சிறந்த முன்னை பழவினை வேறுத்து. ஏன்னா ஆச்சாரிய நம்ம அடைஞ்ச உடனேவே பிரபத்தின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சக்தின்னு கேட்டா, பிரபத்தி உத்தர க்ஷணத்திலேயே நம்முடைய சம்சித கர்மா எல்லாம் போயிடுறது. அதான் முன்னை பழவினை வேறெழுத்து, வேறெழுத்துன்னு சொன்னார், வேறெழுத்துன்னா கம்ப்ளீட் அனிலியேஷன் தான், மறுபடியும் எந்த விதமான கர்மம் நிக்கிறது இல்ல. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஆகாமி கர்மம் இருக்கக்கூடாது, ஏன்னா பிரபன்னால் எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் தான் அப்படி இருக்கோமான்னு நம்ம அவ்வளவா கேட்டுக்கணும். ஆனா பிராரப்த கர்மான்றது மட்டும் ஜூரிஸ்டிக்ஷன் வச்சுட்டு இருக்காரு, அது இந்த தேகாவசானம் வரைக்கும். அதுக்கும் நம்ம பரம கிருப்பை, எல்லாத்துக்கும் பிராயசித்தம் உண்டு, சர்வ பிராயசித்தம் உண்டு, என்ன தெரிஞ்சு பண்றோமோ தெரியாம பண்றோம், மொத்தத்து பிராயசித்தம் பண்ணா எவ்வளவு ஒரு கருணை பாருங்க. அதனாலேயே தோன்றது நம்ம இன்னும் கொஞ்சம் யோகியதையை வளர்த்துக்கணும். பிரபன்னால் எல்லாம் ரொம்ப குறியோட பிரபன்னஜன பாத்தையும் சொன்ன வழியில நம்ம இன்னும் யோகியதையை நம்ம என்ன வளர்த்துக்கணும். கடைசியில் அவர் அடியன் மாதிரி பார்த்துட்டோ, உனக்காடா ஊத்துண்ட, சரி போ உள்ளவா அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் நம்மள. சரி போச்சே பரவாயில்ல, ஏதோ இன்னைக்கு மாறி இருக்கான், அன்னைக்கு பத்தி வச்சுட்டோம், அன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கான்ற அளவுக்கு நாம நம்மள உயர்த்திக்கணும்ன்றது சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி ஊழி முதல்வனையே பண்ண பணித்தவி ராமானுஜன், என்ன அந்த பெரிய பெருமாளை செவிக்க வச்சானே, வணங்குமாறு உபதேசம் பண்ணினானே. ஏன்னா பாசுரத்துல எல்லாம் ஒருமை பண்மை எல்லாம் சகஜம், மரியாதைக்கு அதெல்லாம் சொன்ன மாதிரி பண்ண பணித்தவி ராமானுஜன், ஒரு ஒரு பாசுரத்திலேயே ராமானுஜா ராமானுஜன் வருது, அதான் ரொம்ப சுவாரஸ்யம். பிரபந்த காயத்திலேயே இந்த பிரபந்தத்துக்கு பேர், முதல்ல அப்படின்னு பிரபந்த காயத்ரி நினைச்சிட்டு இருந்தா, ஏன் பிரபந்த காயத்ரி சொல்றான்னு அப்புறமா தான் கொஞ்சம் நினைவு தெரிஞ்சு வாசிக்கிற பிரபன்ன காயத்ரின்னு இருக்கு. அது மாதிரி பிரபன்னாளுக்கு காயத்ரி மந்திர மாதிரி இது அடிக்கடி சொல்லிட்டு இருக்கணும்னு அர்த்தம். எனக்குத்த செல்வம் ராமானுஜன் என்று இதே இல்லா மனக்குத்த மாந்தர் பழக்கில் புகழ் அவன் மன்னியதேர் தனக்குற்றான்பர் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பா எனக்குத்தம் காணகில்லார் பத்தியேந்த இயல்விதென்றே. நிச்சயமா அசூயானது கண்டிப்பா வரும், தவிர்க்க முடியாது. அப்ப என்ன இவரை மட்டும் கூட்டம் எழுதி சொல்றாரு அப்படின்னு நாலு பேர் கேட்பா, என்ன தெரியும் உனக்கு இவன் எழுதுறானேன்னு. எல்லாம் ஒரு சும்மா ஒரு கற்பனை தான், இது நீங்க சீரியஸா எடுத்துக்குவானா அந்த மாதிரி வச்சு நாலு பேர் என்ன சொல்லுவா, நாலு பேர் போற்றுவா, நிச்சயமா நாலு பேர் இகழ்வா. அது மனித இயல்பு, நம்ம என்ன கைங்கரியம் பண்ணாலும் பயந்துட்டே இருக்கிறது இருக்கு, கடத்துல முடிஞ்ச போய் என்ன சொல்ல போறாலும் தெரியல, எல்லா ஆட்டும் ஆன அப்புறம் பாக்கலாம் எல்லாம் வெளில வர போறதுன்னு. அது மாதிரி நான் சொல்றாருன்னா, எனக்குத்த செல்வம் ராமா இராமானுசன் என்று இசையில்லா மனக்குத்த மாந்தர் பழிக்கில் அது புகழ் அப்படின்ட்டு. யாருக்கெல்லாம் ராமானுஜரை வந்து எனக்கு குத்த செல்வம்னு ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லையோ அவால அந்த கிரந்தத்தை பார்த்து எதை எழுதியிருக்கான், ஒரு 108 ராமானுஜா போட்டு எழுதியிருக்கான் அப்படின்னு பயிற்சா கூட அது எனக்கு புகழ்ச்சி அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளை பார்த்து நல்ல வயிறு வீரா வச்சுக்கோங்கோ, என்ன தாற்பயம் கிட்ட நல்லா இருக்கும்னு அர்த்தம். அதுல முதல்ல நம்மளை பார்த்து நல்ல பராபப்படுறா அப்படின்னா அதுக்கு என்ன தாற்பயம், நம்ம நல்லா இருக்கோம் இல்லாட்டி நன்னா இல்லாத யாரும் பார்த்து சீட கூட மாட்டா, யாரும் நன்னா இருக்கிறத பார்த்தா தான் வைத்தியத்தில் வருது. அப்ப முதல் இண்டிகேஷன் என்னன்னா நாலு பேர் அசூயப்படுறா அப்படின்னா ஓகே கிரந்தம் நல்லா இருக்கு, பழக்கில் புகழ் அப்படின்றது. அவன் மண் இசைய தனக்குற்றான்பர் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பா எனக்குற்றம் காணகில்லார். வேற அவனுடைய திருவடி தாமரையிலேயே ஊன்றி அந்த ரசத்தை பருகின்ற இருக்காளும் அவ இல்ல தப்பே இருந்தா கூட குற்றம் காணகில்லார் அப்படின்ட்டு அவ பார்க்க மாட்டான். பத்தியே என்று எழுவிதன்றே, இது பக்தியினால வரக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ பண்ணா பக்தி மிகுதியால பண்ணான்னு விட்டுடுவாலாம். இதுதான் அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காரு. நீ புகழ்ந்தாலும் ஓகே, நீ வெசாலும் ஓகே, வெசர் வெய்யறியா அதுவும் புகழ்ச்சிதான். அப்ப யாரும் வெய்ய கூட மாட்டா எப்படி இருந்தாலும் எடுத்துக்கிறான். அது மாதிரி இயலும் பொருளும் இசைய தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தபி ராமானுசனை மதியின்மையால் பயிலும் கவிகளில் பத்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே முயல்கின்றனன். ராமானுஜருடைய பெருங்கீர்த்தி எப்படிப்பட்ட புகழ்னா அப்படிப்பட்ட கீர்த்திய புகழறதுக்கு முயற்சி பண்றேன் நான் யார் அப்படின்னா மதியின்மையால் பயிலும் கவிகளில் பத்தி இல்லாத என் பாவி நெஞ்சால். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் கவிதை எழுதுறதுக்கு, அதுலயும் ரொம்ப மந்த புத்தி இருக்கிறதே. லாஸ்ட் தாயில் கரையினர் சொல்ற அது மாதிரி லாஸ்ட்ல நின்று இருக்கேன், நான் போய் எழுதுறேன். ஏன் அப்படின்னா இயலும் பொருளும் இசையை தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்துவி ராமானுசனை. இயல் என்ன பொருள் என்ன எல்லாத்தையும் சொற்றொடர் எவ்வளவோ அலங்காரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டு எழுதி பாஷ்யக்காரருடைய புகையை ஸ்லாகிச்சு ஸ்லாகிக்க சில பேர் இருக்க மதியின்மையால் என்ன ஒரே காரணம்னா பக்தி தான். அந்த திருவடி மேல அடிய இருக்கக்கூடிய பக்தி அப்படி முயல்கின்றனேன்னு ஐயோன்னு சாதிக்கிறார். அதற்கடு தன்னுடைய ஆச்சாரியன் அவருக்கு ஆச்சாரியனாரும் கேட்ட குலத்தாழ்வன் பாஷ்யக்காரர் அவருக்கு பிராச்சாரியன். பிராச்சாரியன் சொன்னா ஆச்சாரியருக்கு ஆச்சாரியன் ஒரு ஒரு கேப் இருக்கு, ஒரு லெவல் இருக்கு. அப்ப இவருடைய ஆச்சாரியனை இங்க ரொம்ப அழகா பிரைஸ் பண்றார். மொழியை கடக்கும் பெரும் புகையான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூடத்தாழ்வான் சரண் கோடியதும் பழியை கடத்தும் ராமானுஜன் புகழ்வாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்றே. எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஏன் அப்படின்னா மொழியை கடக்கும் பெரும் புகழான், மொழினா வார்த்தை, வார்த்தையால விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு புகழை உடைய குலத்தாழ்வான் பெரும் புகழான போட்டுண்டார். அவன் யாரும் கேட்டா வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் குலத்தாழ்வான். அன்னைக்கே நம்ம விஷயத்த சொன்னோம் வஞ்சமு குறும்பு. முக்குறும்புன்னு சொன்னா பிறந்த குலத்தினால வரக்கூடிய ஒரு ஏற்றம். வித்யா கர்ப்பம்னு ஒண்ணு இருக்கு, அடுத்து தனம் பணம் இருக்கிறதுனால இந்த மூணு இல்லாமே கர்வம் இருக்கு லோகத்துல. மூணு இருந்தா மட்டும்தான் கர்வம் இல்ல, மூணு இல்லாத கர்வங்கள் இருந்துருக்கு. இருந்தாலும் இது மூணு இருந்தா தான் அந்த கர்வத்துக்கு ஒரு அழகு, இல்லாட்டி கர்வத்துக்கு அழகு இல்லையே. இருக்கடா அவன்ட்ட படிச்சிருக்காண்டா அதனால அப்படிதான் இருப்பான்னு சொல்லுவா. ஏன்னா அந்த கர்வம் இருக்கிறதுக்கு, ஏன்னா வித்யை இருந்தா கர்வம் இருக்கிறது அதுவே குணம் மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணுமே இல்லாம கர்வப்பட்ட, ஆனா அந்த மூன்று கர்வத்தையும் வென்றவர் அந்த மூணு என்னன்னு கேட்டா வஞ்சமு குறும்பாம்னு போட்டு. இன்னைக்கும் சொன்னா வேடிக்கையா தான் இருக்கும். 2005 அடியன் உத்தியோக நிமித்தமா அந்த ஊர்ல இருந்தப்ப ஒரு நாள் ராத்திரி தர்மபத்னியோட வாக்கிங் போகச்சு எதிர ஒரு ஸ்திரீ அவளுடைய ஆத்துக்கார் எதிர வாக்கிங் வந்தா. ஏதோ லைட்டுக்கு சந்திச்சிருந்தோம், சந்திச்சிருந்தா அடியன் நெத்தியில நெத்திட்டு இருந்தேன். ஓ ஐயங்காரா அப்படின்னு கேட்டா. ஆமா அப்படின்னு வெரி நைஸ் பீப்புள் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் வெரி டிஃபிகல்ட் ஒர்க் வித் அப்படின்னா உடனே வெரி நைஸ் பீப்புள் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அது இங்கிலீஷ் சொல்லுவா டேக் அவேன்னு சொல்லுவா, அது லெப்ட் ஹேண்ட் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவா மாதிரி சொல்லிட்டு வெரி டிஃபிகல்ட் ஒர்க் வித். அதான் நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். ஐ அங்காருக்கு ஒருத்தர் அர்த்தம் சொன்னார், இந்த ஐ ஐ இருக்கணும் அதுவே பிரதானமான அங்கமா வச்சிருக்கவா ஐயங்கார். நான் நான் நான் ஐயங்கார்னர். இன்னொருத்தர் சொன்னார் ஐ ஆங்கர் அப்படின்னர். ஐயோ இருக்கும் அவர்கிட்ட ஆங்கரும் இருக்கும். இந்த வாஜ்யா சொல்வார் ஐயங்காரி நெல்லிக்காய் மூட்டடான்னு பிரிச்சு கொட்டினா உருண்டு ஓடிடும். பத்து பேர் சேர்க்கறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அதான் நினைச்சு பாக்குறாரு பாஷ்யக்காரர் எப்படி இத்தனை பேர் சேர்த்தாரு, நம்மளால சேர்க்க முடியலையே. ஒரு 50 பேர் சேர்ந்து இருக்க முடியலையே. ஆனா பாஷ்யக்கார தான் பார்த்தோம் ஆயிரக்கணக்கில் தனக்கு வச்சிருந்தா அவளோட பிரபாவம் அந்த மாதிரி இருந்திருக்கு. அது மாதிரி இப்பதான் முதல்ல பார்த்தோம் தாசனா இருக்கோம்னு. நம்ம அகங்காரத்துக்கு நம்ம தாசனா இருக்கோம். அந்த அகங்காரத்தினால் வரக்கூடிய காமக்ரோத வித்தியாதிகள்னா வஞ்சம குடும்பம் குழியை கடக்கும் நம் குரத்தாவன் சரண் கூடிய பெண். அப்படிப்பட்ட குரத்தாவனுடைய சரணை அடைஞ்ச பிறகு பழியை கடத்தும் ராமானுஜன் புகைப்பாடு எல்லாம் வழியை கடத்தல். அப்ப இனிமேல் எந்த பழியும் எனக்கு இல்ல, தைரியமா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பாஷ்யக்காரருடைய புகழை பாடுவேன்னு ஆரம்பிக்கிறார். இனி யாதும் வருத்தமன்றேன்னு அதற்கடுத்து மூன்று பாசுரங்கள்னால முதலாளர்வார்களை அவளுக்கு ஒரு ஏத்தத்தை சொல்லி அப்படிப்பட்ட முதலாளர்வார்களை அனுபவித்த ராமானுஜன் அந்த ராமானுஜனுடைய புகழை நான் பாடுவேன் சாதிக்கிறார். அந்த மூணு பாசுரம் முடிச்சுட்டுமா? சரி. வருத்தும் புறவிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்று திருத்தன் நிறுத்த திருவிளக்கை தன் திருவுளத்தே இருத்தும் பரமன் இராமானுஜன் எம் இறையவனே. இராமானுஜன் எம் இறையவன் ஏ அப்படின்னு கேட்டா பொய்கை பிரானுடைய திருவடியை அவன் பற்றினான். அவர் என்ன பண்ணார், வருத்தும் புறவிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும். அந்த முதல் திருவந்தாதி பெருமாளுக்கு என்னன்னு கேட்டா தேகலீச ஸ்துதியில அழகா நாளைக்கு விஜயாபனம் பண்றேன் தேகலீச ஸ்துதியில தேசிகன் சாதிக்கிறார். இவளுடைய சம்சேஷம் அவருக்கு தேவைப்பட்டதா பெருமாளுக்கு. அதனாலேயே ஒரு திட்டம் போட்டு இந்த மூணு பேரையும் திருக்கோவிலுக்கு வர சொல்லி அங்க ஒரு தேகலி தேகலின்னா இன்னைக்கு நிறைய அடுத்த ஜெனரேஷன்ல தெரியாது தேகலின்னு என்ன, யாரும் கிராமத்துக்கு போறதில்ல, அந்த ஆத்தை பார்த்தது இல்ல, அந்த இடகைன்னா என்னன்னு தெரியாது, இடகைன்னு தெரியாது, திண்ணகைன்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம எவ்வளவு செல்பிஷ் ஆட்டோம்னா காம்பவுண்ட் வேற முதல்ல போடுறோம், கேட்டை போட்டு போட்டுறோம், ஒருத்தரும் ஆத்துக்குள்ள வரக்கூடாது. அந்த காலத்துல பாருங்க கேட்டே கிடையாது, சின்ன வச்சிருந்த வாசல்ல யாரோ வருவா பாவம் பர்த்துட்டு போற, அவ்வளவு நம்ம செல்பிஷா மாறிப்பட்டோம். கிரில் கேட்டை போட்டு போட்டு பால்கனில ஒரு பட்சி வரக்கூடாது, மொத்தத்தையும் போட்டு என்னடா நான் அவ்வளவு அடைச்சு வச்சிருக்கா, இங்க எல்லாம் எதுவும் வரக்கூடாது இங்க அப்படின்னு, ஆத்துக்குள்ள கொசு இருக்க கூடாது, நான் மட்டும் இருப்பேன். அப்படி ஒரு இடைகை. அங்க மழை பெய்யறது, மழை பெய்ஞ்சா முதல்ல பொய்கை பிரான் ஒதுங்கிறார். ஒதுங்கினா படுத்துக்கிறது இடம் இருக்கு. அடுத்து புதத்தழவர் வரார், அவருக்கும் தெரியாது. அடுத்து பெய்யவர் வரார். மூணு பேரும் நிற்கலாம், நின்று இருக்கா, நின்றுட்டா நெருக்கமா தான் இருக்கு. அப்ப அதுக்கு மேல நெருக்கம் ஏற்படுறது, என்னடா அது மூணு பேர் தானே இருக்கும், இதுக்கு மேல நெருக்கமா இருக்கு, என்ன இது, ஒண்ணு கண்ணுல புலப்படலையே, தொட்டு பார்த்தா தெரியலையேன்னு சொன்னா அப்ப பெருமாள் அங்க வந்து இருந்துட்டு அவளை நெருக்க பாட்டுக்குரிய பழவர் மூவர் என்ன அழகா தேசிகன் சாதிச்சிருக்கார். பண்டொரு ஹால் மாட்டு கடல் தருமாயின். அப்ப அவளை போட்டு நெருக்க என்ன வந்ததுன்னு கேட்டா பிரபந்தம் வந்தது அழகா. அந்த அனுபவத்தை கொடுத்ததுனால அவ மூணு பேரும் அழகா மூன்று திருவந்தாதிகள் மலிந்து வருத்த அப்படின்னு. மனப்பாட சக்தி கொஞ்சம் கம்மி தான், அதனாலதான் யோசிச்சு சொன்னேன். இன்னொன்று பாட்டு வாசிக்கிறதுக்கு அதான் காரணம், நான் மாட்டுக்கு பார்க்காம சொன்ன வச்சுக்கோ அடுத்தது மறாது, அதனால புத்தகம் சொல்லிடுறேன். மலிந்து வருத்த மலிந்துன்னு அங்க நெருக்கிற நெருக்கி வருத்தன்னு சொன்னா அவளுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்த அவ அந்த பாசுரங்கள்லாம் பாடினா. அப்படி மறையின் குலத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டின்னு சொன்ன அழகா. அப்பவே நம்ம எல்லாம் சொல்லியாச்சு, இப்ப வரத இப்ப அதாவது தமிழுக்கு நம்ம பண்ணிருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் மகத்தானது. இப்ப எல்லாம் வெறும் பேச்சு தான், செந்தமிழ் தன்னையும் கூட்டி பிரபந்தத்தில் இல்லாத அந்த பியூட்டிஃபுல் தமிழ் இல்ல. தன்னையும் கூட்டி ஒன்று திரித்தன் தெரித்த திருவிளக்கை அவர்கள் விளக்க வேடிக்கை சொல்வார். பொய்கையவர் விளக்கேத்தினர், புதத்தவர் விளக்கேத்தினர், பெய்யாவர் பெருமாளை பார்த்தார். ரெண்டு பேரும் லைட்டு போட்டுருந்தா அதை பார்த்துட்டாருன்னு சொல்லுவார். அது மாதிரி விளக்கை ஏத்த தன் திருவுளத்தை இருத்தும் பரமன் தன்னுடைய திருவுளத்துல இருத்தினானே யார், அவரை பொய்கை ஆழ்வாரை தம்முடைய உள்ளத்தில் இருத்தும் பரமன் ராமானுஜன் இறைவனையும் சதிச்சார். இறைவனை காணும் இறைய திருள்கிறான் ஞான வெண்ணம் நிறைவிளக்கேற்றிய பூதத் திருவடி தாள்கள் நெஞ்சத்துறை வைத்தாலும் இராமானுஜன் புகழோதன் நல்லோர் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்ன வைப்பவரே. இறைவனை காணும் எதிய திருள்கள, அது அன்பே திருள்கள் ஆரம்பிக்கிறார். இது ரெண்டும் பீஜாங்கோ நியாயம் மாதிரி, பெருமாளுடைய கிருப்பை இருந்தா மனசுல இருக்கக்கூடிய பாபம் போகுமா, இல்ல மனசுல இருக்கக்கூடிய பாபம் போச்சுனா பெருமாளுடைய கிருப்பை ஏற்படுமா அப்படின்னு கேட்டா இது பீஜாங்கோ நியாயம் தான். ரெண்டு பேரல்ல, ஒன்னு ஏற்படுறது ஒன்னு, ஆனா விட்டுறக்கூடாது, அது வரச்சே புடிச்சுன்னு. ஒரு நல்ல வழியில போயிட்டோம்னு சொன்னா அதை நம்ம தக்க வச்சுக்கணும். அப்ப தக்க வைக்க வைக்க என்ன ஆகுது கேட்டா, மேற்கொண்டு ஏற்படக்கூடிய பாபம் எல்லாம் கழியிறது, கழிச்சு அந்த ப்ராசஸ் ஆனது பூர்த்தியா இருக்கு. அந்த பக்தி யோகத்துல வரைச்சு அப்படிதான், பக்தி அதிகமாக அதிகமாக பாபம்லாம் கழிஞ்சுட்டே போறது. அது மாதிரி இறைவனை காணும் இதே திருள் கடை, பெருமாளை சேவிக்கிறத சேவிச்சா மனசுக்குள்ள இருட்டெல்லாம் போடுது, ஞானந்த விளக்க ஏத்துறார். அப்படிப்பட்ட முதத்தாழ்வாருடைய திருவடிகள்ல பணிந்து கிடந்த பாஷ்யக்காரரை நான் வணங்குகிறேன் சந்திச்சார். கடைசி பாசுரம், மன்னிய தேரில் மாண்டபின் கோவலுள் மாலர் மாமலரால் தன்னுட மாயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் பொன்னடி போட்டும் இராமானூருக்கு அன்பு பூண்டவர்தால் சென்னியில் சூடும் திருவுடையார் என்றும் சீரியரே. தமிழ் தலைவன் பெய்யாழ்வாருக்கு பெயர். எனக்கு தமிழ் தலைவன் சபாலாம் வச்சுட்டு இருக்க மேல பொருள். அப்படி மன்னிய பேரில் மாண்டபின் புறையுருள் அகையுருள்லாம் போனதுக்கு அப்புறமா கோவலூர்ல திருக்கண்டேன்னு ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். ரொம்ப முக்கியம் நம்ம சம்பிரதாயத்துக்கு, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு அடுத்து ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கிறார். சொரூபம் என்ன ரூபம் என்ன சொல்றார். அப்படி தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுதற்கு அன்பு பூண்டவர்தால் சென்னியில் சூடும். பாஷ்யக்காரரை விட அவருடைய திருவடியை சூடக்கூடிய பாகவதால் இருக்காளே, அவளுடைய சம்பந்தம் அடியே ஏற்பட்டதுனால என்றும் திருவுடையார் என்றும் சீரியரேன்னு அவருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவா எல்லாருமே ரொம்ப சிறப்பு மிக்கவான்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறார். 10வது பாசுரம் இன்றைய தினம் இங்க நிறுத்திக்கலாம், நாளைக்கு மேற்கொண்டு அனுபவிக்கலாம். நாளைய தினம் முடிஞ்ச வரைக்கும் 20 பாசுரத்துக்கு மேலதான் இந்த சம்பந்தமானது இருக்கு, அதுல அந்த அங்க வரைச்சே இத்திராத சப்தத்திலிருந்து சில பாசுரங்களையும் சேர்த்து அனுபவிச்சிடலாம். நாளன்னைக்கு எவ்வளவு அவகாசம் இருக்கோ அதை நிறுத்தி சேர்த்து அடியை விஜயாபனம் பண்ண ட்ரை பண்றேன். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.